நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் வந்து ஆதார் அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட் வந்து, ஆதார்னா என்ன? இன்றைக்கி நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க, ஆதார் கார்டு அப்படின்னு. அது ஏன் செய்யணும், ஆதார்னா என்ன, அதை என்ன மீன் பண்ணுறாங்க, ஆதாருங்கிறது மூலயமா என்ன சொல்ல வர்றாங்க, ஆதார் கார்டு வந்து என்ன பர்பஸ், இதெல்லாம் பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆதார்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா பார்த்து நம்ம பண்ணலாம். ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆதார்னு எடுத்துக்கிட்டோன்னா 2001 ஆரம்பிக்குது ரியல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது பார்த்தா. ஆனால் லீகல் ஹிஸ்ட்ரி வந்து 2006 இருந்தான். இந்த டிஸ்டிங்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆதார் ப்ராஜெக்ட் இஸ் பேசிக்லி ரெசிடென்ட் ஐடென்டிஃபிகேஷன், இந்தியாவில் இருக்கிற ரெசிடென்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் ஆரம்பிச்சிது. ஸோ இதுக்கு நேம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லீகல் நேம் வந்து யூஐடிஐ தான், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, இது வந்து 2016 ஆதார் ஆக்டாக வந்து கான்ஸ்டியூஷனில் சேர்த்தாங்க. அதுக்கு தான் ஆதார் ஆக்டு. அந்த ஆதார்ன்றது ஒரு பிராண்ட் நேம் சொல்லலாம். இந்த ஆதார்ன்ற பேர் வந்து ஒரு ப்ரைவேட் ட்ரஸ்டோட பேர், ஆனர் தான் வந்து நந்தன். ஸோ இது வந்து இதில் இருக்கிற பேசிக்ஸ். அதில் ஆதார்ன்ற ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபிலாசபி பிஹைண்ட் தட் ஆதார் ப்ராஜெக்ட் வந்து சிஸ்டத்தில் இருக்கிற, அதாவது கவர்னன்ஸில் வந்து சிட்டிசன்ஸு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு கரண்டாக இருக்கிற நான் லீனியர்டிஸ், அவங்க சொல்கிற நான் லீனியர்டிஸ் வந்து கரப்ஷனு, ஹராஸ்மெண்ட்டு, சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் வந்து வேஸ்டாக ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் வந்து பேசிக் ரீசனிங்காக வந்து காட்டினாங்க. இந்த பேசிக் ப்ராப்ளத்தை வந்து இது வந்து ஒரு டிசைன் ஃப்ளாவாக அனௌன்ஸ் பண்ணி, இந்த டிசைன் ஃப்ளாவை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் தான் இது. இந்த ப்ரொபோசல் வந்து இப்போ நந்தநீல்கேணிகிட்ட இருந்தோ இல்லை வந்து ஒரு சிவில் சொசைட்டிஸ்கிட்டலாம் வரல. இந்த நெசசிட்டி சிக்ஸில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ப்ரையர் டு 2006 ஐடென்டிஃபிகேஷன்ற விஷயம் வந்து ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூவாக மட்டுமே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், சக்கோஸ்டான் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது வந்து ட்ராவல் பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டுக்கான ஒரு ப்ரோக்ராம். அதை டிசைன் பண்ணது வந்து ஐஐடி காரக்பூர் ப்ளஸ் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸு, ரிசர்ச்சர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ரெண்டு வருஷம் கனெக்ட் பண்ணி பண்ணாங்க. இது எதுக்குன்னா, கார்கில் வர முடிஞ்சிருக்காங்க சிட்டிசன்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டு தேவை அப்படின்னு ஆர்கியூ பண்ணும்போது, அந்த ஐடென்டிட்டி கார்டு வந்து எப்படி பண்ண போகிறோம், என்ன டிசைனு, இதுக்கான ஃபிலாசபின்னு அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணி சப்போஸ்டான்ற ஒரு ஸ்டாண்டர்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் கார்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் ட்ராவல் பர்பஸு. இதில் வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட், என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸு, 3-layer DES, ஓப்பன் ஸ்டாண்டர்டு, நான் ப்ராஃபிட் மோட்டிவு எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக இருந்தது. இந்த ஸ்டாண்டர்டை அனௌன்ஸ் பண்ணி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து 2006 வந்து நிறைய சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சரி, அப்போ கேபினெட் லெவலில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு நேஷனல் செக்யூரிட்டி ப்ராப்ளமும் சால்வ் பண்ணோம், எனக்கு வந்து சோஷியல் எக்கனாமிக், இது ரெண்டுத்தையும் ஒன்றா சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து கேட்கும்போது தான், ஒன்று நம்ம கையில் சக்கோஸ்டான்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இல்லை அப்படின்னா வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணுற அந்த ஆதார் மாதிரி பயோமெட்ரிக் பேஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து ப்ரப்போசலாக வருது. மன்மோகன் சிங் என்ன, எப்படி அந்த டெசிஷனுக்கு போனாங்க, ஏன் அந்த டெசிஷன் வந்து என்ன பொலிட்டிக்கல் அந்த பயோமெட்ரிக் பெஸ்ட் சொல்யூஷன் பெஸ்ட் சொல்யூஷன் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து அது நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் சக்கோஸ்டான்ற ப்ரோக்ராம் இன்னும் ஆப்ரேஷனில் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இன்றைக்கி ரேஷன் கார்டு நீங்கள் எல்லோரும் புஷ் பண்ணி வாங்குறாங்களா, அது சக்கோஸ்டான ஒரு ஸ்மார்ட் கார்டு வேணும்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு பக்கம், அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு. ஸோ அதுதான் அந்த ஸ்மார்ட் கார்டு ஐடென்டிஃபிகேஷன். அது தவிர்த்து இந்த பயோமெட்ரிக் பேஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு. ஸோ பேசிக்கலி ஆதார் லீகலி ஸ்டார்ட் ஃப்ரம் 2006. ப்ரையர் 2006 வந்து அதுக்கு வந்து லீகல் டெஃபினேஷன் கிடையவே கிடையாது. இன் ஜென்ரல் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி பேசணும் அப்படின்னா, அதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து 2001 சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போது அதை கார்கில் வார் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் லீகலாக வந்து ஆதார் லீகலைஸை அதாவது சட்டபூர்வமாக கொண்டு வர முயற்சி பண்ணது, அந்த பேர் கன்சீவ் பண்ணதுலாம் 2006 அப்படின்னு, கரெக்டா? ஆமாம். ஸோ 2001-06 இந்த கேப்பில் வந்து ஏதாவது கவர்மெண்ட் சேஞ்ச் இருந்ததா? அதாவது 2001 அப்போ எந்த கவர்மெண்ட் இருந்தது, 2006 எந்த கவர்மெண்ட் இருந்தது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்குறேன் நான். ஓகே, ஸோ 1999 நம்மளுக்கு வந்து கார்கில் வார் நடக்குது, லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து கான்ஃப்ளிக் நடக்குது. அதை தொடர்ந்து கார்கில் வார் முடிஞ்சோன்னா கார்கில் ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லி ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. அது 2000 ஜனவரி 2000 கார்கில் ரிவ்யூ கமிட்டி வந்து வைக்கிறாங்க. அது அப்போத்திய பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் கீழே வந்து கே சுப்பிரமணியம் அவர் கீழே தான் வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து ஏன் ஃபஸ்ட்டு கார்கில் வந்து அதுக்கான இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரால் வந்ததுன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க, நம்ம பார்டர் ஸ்டேட்டில் வந்து ஒரு ப்ராப்பரான ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது, யார் எந்த நாட்டை சேர்ந்தங்க ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லை, அதில் இந்த பிரச்சனை வந்ததுன்றாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு சிட்டிசன்ஷிப் ஐடென்டிட்டி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி ஒரு சொல்யூஷன் ப்ரப்போஸ் பண்ணுது. அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த அத்வானி வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஓகே மல்டி பர்பஸ் நேஷனல் ஐடென்டி கார்டு MNIC அந்த ஐடென்டிட்டி கார்டை வலியுறுத்தி சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் 2001-2002 நடந்துச்சு, 1999 கார்கில், 2000 ரிவ்யூ, 2001-2003 சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறமா 3 வருஷம் கேப்பில் வந்து இது நடந்தது எல்லாமே பிஜேபி பீரியடு, அடல் பிஹாரி வாஜ்பாய் ரூலிங். 2006 வந்து யூனிக் ஐடி ப்ராஜெக்டை வந்து கன்சியூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்காக ப்ரொப்போஸ் பண்ணது. இது வந்து எதை அட்ரஸ் பண்ணுச்சுன்னா கார்கில் வாரியோ இல்லை நேஷனல் செக்யூரிட்டியோ அட்ரஸ் பண்ணல. இட் ஆல் அட்ரஸ் அபவுட் பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிற மக்களுக்கு வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் சரியாக போய் சேரல, ஸோ ஃபுட் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலையே அப்படின்ற ஒரு டவுட். அது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் நிறைய இருக்குது, அந்த சப்ளை செயினில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் இது ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணாங்க 2006. அப்போ வந்து பிளானிங் கமிஷன் வந்து இதை கேட்டுக்கிட்டு ஓகே இதுக்கு வந்து இதை வந்து பண்ணணும்னா என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் கையில் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து 2006-2008 யார் இருக்காரு இப்போ வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது அவர் ரெண்டு பிரச்சனை பார்க்குறாரு. ஒரு பக்கம் நேஷனல் செக்யூரிட்டி பிரச்சனை, இன்னொரு பக்கம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இந்த ஐடி சொல்கிற மாதிரி பிலோ பவர்ட்டி லைன் பீப்புள் வந்து ப்ராப்பர் அட்ரஸ் பண்ண முடியல. இதை அட்ரஸ் பண்ணணும்னா ஏற்கனவே இருக்கிற சிட்டிசன்ஷிப் ஐடென்டிட்டி ஆக்டை யூஸ் பண்ணி எதை பிரச்சனை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் வந்து தேவைப்படுது. ஜஸ்ட் வந்து நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு மட்டும் இல்லாமல் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் தேவைப்படுதுன்ற ஒரு கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே போகிறாங்க. ஓகே, இல்லை இங்கே இன்னொரு இன்டரப்ஷன் சொல்லுங்கள். அதாவது நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு ஏற்கனவே வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓட்டர் ஐடி எலெக்ஷன் ஐடி கார்டு கொடுக்குது, ரேஷன் கார்டு கொடுக்குது, டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குது, இது எல்லாமே வந்து ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு தான். அப்போ இந்த நேஷனல் ஐடென்டிட்டி கார்டுலாம் இருக்கும் போது அப்போ என்ன இவங்க சொல்ற மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் எதை மீன் பண்றாங்க? அப்போ ஏற்கனவே இந்த ஐடி கார்டு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலையா? சரி, இங்கே பேசிக்காக வந்து இது ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிட்டின்னு என்ன, ஐடென்டிட்டி கார்டோட டெஃபினேஷன் பொறுத்தீங்க மாறும். ஸோ ஐடென்டிட்டி பிரச்சனையே வரலாம். ஃபஸ்ட் ஐடென்டிட்டி கார்டு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனா நீங்கள் உங்களே ஸ்டேட்டுக்கோ இல்லை ஒரு அத்தாரிட்டிக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு மீடியம் தான் ஐடென்டிட்டி கார்டு. இங்கே என்ன பிரச்சனைனா ஸ்டேட் வந்து நீங்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னு கேட்குது. அதால் தான் வந்து கார்கில் அந்த பிரச்சனை வருது. ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் யாருன்னு தெரியலன்னு சொல்லி கதருது. அப்போது இண்டிவிஜுவலானுக்கு வந்து நீ யாருன்னு யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா அப்போ வந்து MNIC கார்டு ஒரு மல்டி பர்பஸ் நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு மாதிரி ஒரே கார்டாக கொடுத்துடலாம். அதனால தான் அது பேர் மல்டி பர்பஸ் நேஷனல் ஐடென்டிட்டி கார்டை கொடுத்தாங்க. இதெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, இத்தனை ஐடென்டிட்டி கார்டு எதுவுமே இருக்கும்போது எதுக்கு புதுசாக வந்து கூடியிருங்க? அப்போ தான் MNIC என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி நிறைய ஐடென்டிட்டி கார்டு தேவையில்லை, நம்ம ஒரே ஐடென்டிட்டி கார்டு வச்சுக்கலாம், அது மூலமாக உங்களுக்கு நிறைய சோஷியல் ஐடென்டிட்டிஸ் எடுத்துக்கலாம். எப்படி ஒரு மனுஷனுக்கு நிறைய சோஷியல் ஐடென்டிட்டிஸ் இருக்கும், அவன் வந்து டிரைவிங் லைசன்ஸ் பர்மிஷன் வாங்கி வச்சுக்கலாம், பாஸ்போர்ட்டுக்கு ஒரு ஐடி வச்சுருப்பான், ஓட்டர்ஸு அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்க்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வச்சுருக்கான், ரேஷன் கார்டுன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபேமிலி ஐடி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து டிஸ்டிங்க்டாக வச்சு குழப்பிட்டு இருக்காமல் மல்டிபிள் பர்பஸ் நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு ஒன்று வேணும், அது கூடவே இன்னொரு பர்பஸாக வந்து சிட்டிசன்ஷிப் ஐடென்டிட்டி சேர்த்துக்கலாம். அங்கே தான் இது ஆரம்பிக்குது. இங்கே என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஒரு ஆளை வந்து நீ ஐடென்டிஃபை பண்ணுறியா, அவரே வந்து அவரை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரா, இல்லை ஸ்டேட் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணுதான், இங்கே ஃபண்டமெண்டல் பிரச்சனை அதுதான். யார் வந்து யார் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? ஸ்டேட் வந்து உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ நீங்கள் பைக்கில் வந்து 2-வீலரில் வந்து 3 பேர் ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அத்தாரிட்டி வந்து உங்களை கேட்பாரு, உங்களுக்கு வந்து உண்மையிலே இந்த டிரைவிங் லைசன்ஸ் பர்மிஷன் இருக்கான்னு கேட்குறாரு. நம்மகிட்ட ஐடி ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியாது. அந்த ரெக்வஸ்டின் பேரில் நாம் நம்ம கிட்ட இருக்கிற பர்மிஷன் தான், ஸ்டேட் எனக்கு கொடுத்த பர்மிஷன் தான் நான் அவர்கிட்ட காட்ட முடியும். ஸோ நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் கார்டுன்னு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், அவங்க கேட்பாங்க, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதாங்க ட்ரான்சாக்ஷன். ஆனால் ஆதார் ப்ரொப்போஸ் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் வந்து யூ நீ நாட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப், லெட் த ஸ்டேட் ஐடென்டிஃபை யூ அப்படின்ட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஒன்று வந்து ஒரு ஆள் கேட்டு நேரணும், அது நீ பதில் சொல்லி நேரணும். இல்லை அதான் இந்த இடத்துல சொல்லுங்க. பட் த பர்பஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அது அது வந்து அச்சீவ் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம். இந்த இடத்துல வந்து இப்போ எப்படியோ வந்து இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் நிறுத்தி உங்கள்கிட்ட ஐடி கார்டு காமிச்சா, நீங்கள் காமிச்சு தான் ஆகணுங்கிற ஒரு நிலமையில இருக்குது. அதாவது நீங்கள் காமிக்காமல் போனீங்கன்னா ஃபைனு, காமிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த இடத்துல உங்கள் ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அதை அவங்க சைட்லேருந்து பண்ணா என்ன, நம்ம காமிச்சா என்ன? யார் யார் எதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்றது சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ பேன் கார்டில் கார்டு இல்லை பேங்க் டிரான்சாக்ஷன் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி இமேஜின் பண்ணால் உங்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருது. நான் சொன்ன எக்ஸாம்பிளில் ஆனால் பேன் கார்டு பேங்க் அப்படின்னு போனீங்கன்னா, அங்கே வந்து ப்ரைமரி மோட்டிவ் வந்து சர்வீஸ் தான். அப்போ நான் வந்து ஒரு சர்வீஸை நோக்கி போகிறேன்னா, எனக்கு தேவைப்படுறதா அப்படி போகும்போது என்கிட்ட இருக்கிற என்னோட ஐடென்டிட்டி, என்னோட ஒரு ஃபார்ம் ஆஃப் சோஷியல் ஐடென்டிட்டி. அங்கே என்ன ஐடென்டிட்டி, ஒரு பேன் இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறேன்னா பேன் கார்டு காட்டுறது, பேங்க்கு போகிறேன்னா பேங்க் கொடுத்த பாஸ்புக்கு நான் காட்டேன். விச் மீன்ஸ் இல்லைன்னா நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாள், நான் இந்த பேங்க்கில் வந்து பேங்க் கஸ்டமர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடுறது. ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து பர்பஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஐடென்டிட்டி கார்டோட பர்பஸ் வந்து மாறுது. ஸோ அதுதான் எங்கள் ஐடென்டிட்டி கார்டு. இங்கே வந்து அந்த ஐடென்டிட்டி காட்டும்போது, நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி கார்டை நீங்கள் வந்து அந்த அத்தாரிட்டி கொடுக்கும்போது, அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாரு உங்கள் ஒரு ஐடென்டிட்டி கார்டு காட்டும்போது, அந்த ஐடென்டிட்டி கார்டை பார்க்குறாரு, இது நீங்கள் தான் சொல்லி அவரை வெரிஃபை பண்ணுறாரு. அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த இடத்துல அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நம்ம ஐடென்டிட்டி கார்டை ஸ்டேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஆமாம், நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஒரு ஐடென்டிட்டி கார்டை, இப்போ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம், கர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து டிரைவிங் தெரியும்னு சொல்லி போய் லைசன்ஸ் வாங்குறீங்க. அந்த லைசன்ஸ் வாங்குறது என்னன்னா, ஸ்டேட் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கு, இருந்தாலும் வந்து ரோட்ல வண்டி ஓட்டலாம் அப்படின்ற பர்மிஷன் கிடைச்சிச்சு. நீங்க வந்து ஒரு சட்டத்தை வந்து மீறும் போது அத்தாரிட்டி ஹேஸ் எ ரைட் டு ஆஸ்க் வெதர் உண்மையிலேயே வந்து இது போக முடியும், நீங்க வந்து ரைட்ஸ் இருக்கா, இந்த பர்மிஷன் எடுத்து இருந்தான்னு கேக்குறாரு. இந்த டிரான்சாக்ஷன்ல அந்த அத்தாரிட்டியை வந்து, இந்த அத்தாரிட்டியில நீங்களும் வந்து மூணாவது ஒரு ஆள் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நீங்க விடல. ஓகே, உங்ககிட்ட இருக்க பர்மிஷன் நீங்க காட்டுறீங்க, அந்த பர்மிஷனை வெரிஃபை பண்றாரு. ஓகே, அந்த டிரான்சாக்ஷன் அதுதான் முடிஞ்சது. ஆனா இப்போ எம்என்ஐசி அதை சொல்ல, மல்டிபர்பஸ் நெசாலிட்டி கார்டு அதை சொல்ல, ஆதார் மட்டும்தான். நான் மூணாவது ஒரு ஆள் அப்பாயின் பண்ணுறேன், அந்த ஆள் தான் வந்து இந்த அத்தாரிட்டிக்கு இது நீங்களானு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்னு. ஓகே, இந்த இடத்துல நீங்க ஆதார் தான் மூணாவது ஆளு, யாரே அத்தாரிட்டியும் ஆதார் தான், ஆதார் தான் மூணாவது ஆளு. ஆதார் சிஸ்டம் இருக்கியா, ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்னா இங்க மூணாவது ஆளு, தேர்ட் பார்ட்டி வந்து ஆதார். ஓகே, நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அந்த அப்படி அதை வெரிஃபை பண்ண போகிறாரு. இது ட்ரெடிஷ்னல், இல்லை அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டமில் ட்ரெடிஷ்னலுக்கும் இப்போ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்லேயே உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒன்று பாசிவ் ஒன்று ஆக்டிவ்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமாம் ஆமாம், அதாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னல்லேருந்து பாசிவாக சொல்ல வரேன். ஆ ரைட், ஓகே ஓகே, கண்டிப்பாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். ஆமாம், அதாவது கன்வென்ஷனல் சிஸ்டத்தில் அதை ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் வாங்கிங்க, அந்த பெர்மிஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. இது வந்து இதில் தேர்ட் பார்ட்டியே கிடையாது, தேர்ட் பார்ட்டின்றது இங்கே கிடையாது, ஸ்டேட்டே நீங்கள் அவ்வளோதான். மூணாவது ஆள் அப்பாயின் பண்ணும்போது தான் அந்த மூணாவது ஆள் பேசிவாக இருக்கனால, அந்த மூணாவது ஆள் வந்து ஆக்டிவாக இருக்கானான்றது பிரச்சனை. ஆக்டிவாக இருக்கிறதுனா எப்படின்னா, இப்போ மல்டி பர்பஸ் நேஷனாலிட்டி கார்டு வந்து ஒரு ஆக்டிவ், அவன் வந்து ஒரு பேசிவ். மல்டி பர்பஸ் நேஷனாலிட்டி கார்டோட பர்பஸ் வந்து பேசிவாக இருக்கிறது தான், உங்ககிட்ட வந்து ஸ்மார்ட் கார்டு ஒன்று கொடுத்துட்றான், நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஒரு அவர் வந்து ஒரு ஒரு மிஷினில் வந்து அதை ஸ்வைப் பண்ணார், அது வந்து உங்களோட பர்சனல் லிபர்ட்டி எல்லாம் எடுக்க போகிறதில்ல, நீங்கள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான பர்பஸ். அங்கே வந்து அவன் எதுவும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன் ஸ்டோர் பண்ண முடியாதுன்னா, பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த ஸ்மார்ட் கார்டில் பண்ணுறது. எப்படி ரேஷன் கார்டில் உங்கள் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் இருக்கோ, எப்படி டிரைவர்ஸ் லைசன்ஸில் உங்களோட ஃபோட்டோ, உங்களோட அட்ரஸு, உங்களோட ஏஜ், உங்களோட செக்ஸ் இருக்கோ, எப்படி பேன் கார்டில் உங்கள் ஃபோட்டோ எல்லாம் உங்களோட இன்ஃபர்மேஷனும் உங்கள் பாக்கெட்டுக்குள்ள தான் இருக்கும் போது ரெண்டாவது டே. அதே மாதிரி தான் ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்கிறான், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற டயத்தில் உங்கள் இன்ஃபர்மேஷனும் என்கிரிப்ட் பண்ணி அந்த ஸ்மார்ட் கார்டில் போட்டு அது அக்காக்கு வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்மார்ட் கார்டை மட்டும் நம்ம கையில் கொடுத்துட்றாங்க, அவங்க எடுத்து வச்சுக்கல. இது பேசிவ் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டமாக இருக்குது. ஆன்டி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, ரிவர்ஸ், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்து எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஒரு பப்ளிக் ரேண்டம் நம்பர் கேட்டிருப்பேன் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த இடத்துல தான் வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ஸோ மச் வைட்லி டிஃபர்டு ஃப்ரம் இயர்லியர் எம்என்ஐசி கார்டு. எம்என்ஐசி ஒரு ஸ்மார்ட் கார்டுலேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இங்கே எப்படி போச்சுன்னா, இந்த ஸ்மார்ட் கார்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நான் சால்வ் பண்ணிடுவோன்ற ஒரு ஒரு கான்செப்டல் ஃப்ரேம் ஒர்க் போய் யூஇடி வந்து அது வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இங்கே வந்து பிரச்சனை. எந்த அந்த டே ரெண்டுமே ஐடென்டிஃபை பண்ணுவாங்கள. டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே பிரச்சனை இருக்குது, ரெண்டுமே வந்து பொறுமையாக தான் சால்வ் பண்ண முடியும். இதுதான் வந்து பேசிக் ஐடென்டிஃபிகேஷன். இல்லை இப்போ தேர்ட் பார்ட்டி நம்ம வந்து இந்த சிஸ்டமில் யூஐடிஐ ஆதாரை வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டேட் ஏற்கனவே நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம கையில் வச்சிருக்கிற டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த டிரைவிங் லைசன்ஸில் இப்போ அந்த போலீஸ் கான்ஸ்டபுள் ஸ்டேட் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிற ஒரு அத்தாரிட்டி தேர்ட் பார்ட்டி கிடையாதா வெரிஃபை பண்ணுறாருல? அவங்க வந்து ஸ்டேட்டுக்கு பதில் சொல்லி அவங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து தேர் ஆன்சரபிள், அவங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு இந்த இடத்துல. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு பப்ளிக்கா நடக்குது இந்த விஷயம் வந்து, பப்ளிக்கா நடக்குது. ஓகே, டிரான்சாக்ஷன் எல்லாமே பப்ளிக்கா நடக்குது. ஸோ அங்க ஸ்டேட்டு அந்த அத்தாரிட்டி என்ன, அந்த அத்தாரிட்டி ரெப்ரசன்ஸ் த ஸ்டேட் அந்த இடத்துல. புரியுது. ஆதார்ன்றது ப்ராஜெக்ட், அது வந்து ஒரு ப்ராஜெக்ட், அது தனி சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து பப்ளிக்குக்கும் சர்வீஸ் பண்ணோம், பிரைவேட்டுக்கும் சர்வீஸ் பண்ணோம், வேற எந்த சர்வீசஸ் நீங்க கொண்டு வந்தாலும் சர்வீஸ் பண்ணணும். அதோட பர்பஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், யூஆர் ஹூ யூஆர், எஸ்ஆர்னோ, இதுதான் அவங்க பண்ற கிளைம். இது வந்து நாங்க ஸ்டேட் அப்படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சிம் கார்டு வாங்குறதுக்கு வந்து நம்ம ஆதார் யூஸ் பண்ணிருக்கூடாது. பப்ளிக் ரெப்ரசன்ட் பண்றதா, ஒரு ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்றதா, சிம் கார்டு வாங்குறதுக்கோ இல்லை வந்து வேற ஏதோ ஒரு பிரைவேட் டிரான்சாக்ஷனோ வந்து அது அது வந்து யூஸ் பண்ணவே கூடாது. இட் ஆல்வேஸ் ஐடென்டிஃபிகேஷன் வந்து யாருக்கு தேவை, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு சிட்டிசனுக்கு தேவைன்னா அவங்களும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். ஓகே, இல்லை இப்போ சிம் கார்டு வச்சு நாங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ சிம் கார்டு வாங்கினாங்க, அதுக்கு வந்து ஆதார் பயோமெட்ரிக்ஸ்லாம் வச்சு வாங்கியிருக்காங்க. அது வந்து ப்ரைவேட், ஜியோங்கிறது ரிலையன்ஸோட ஒரு ப்ரைவேட் என்டிட்டி. அந்த இடத்துல ஆதார் பயன்படுத்தும் போது சிக்கல் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ சிலச்சு ஒரு பிஎஸ்என்எல் சிம் கார்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோம், அது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி, இப்போ அந்த இடத்துல அது ஸ்டேட் அண்டர்டேக்கன் கம்பெனி தான். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆதார் யூஸ் பண்ணி சிம் வாங்கினா என்ன பிரச்சனை? இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து, ஓகே பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் எது வேணா எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ரேஷன் கார்டு போய் நம்ம எடுத்துக்கிறதோ, இல்லை பிஎஸ்என்எல்லோ, இல்லை வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் சர்வீசஸ் நான் ஆக்சஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு ஐடி கார்டு இருக்குது. இந்த இதெல்லாமே வந்து ஸ்டேட்டுக்கு கீழே கவர்னன்ஸ், ஸ்டேட் கவர்னன்ஸ் கீழே வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை மென்ஷன் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சிட்டிசனுக்கு வந்து சர்வீஸோ இல்லை குட்ஸோ ப்ரொவைட் பண்ணுறது அதோட எய்ம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஹாவ் மேட் அ ஸ்டேட்மெண்ட் சச் தட் எங்களுக்கு வந்து ஒரு சிட்டிசனை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் அவங்கள இன்னும் பெட்டராக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏற்கனவே கொடுக்குற ஐடி கார்டோட ஐடி கார்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, அது நிறைய கோஸ்ட் இருக்குது, அது நிறைய ஃபேக் இருக்குது, அது நிறைய வந்து டீட்டெயில் வந்து எரர்ஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு க்ளீனாகவும் எரர் இல்லாமல் இருந்தால் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி யூஇடிஐ வந்து யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. நீ வந்து இந்த செட் ஆஃப் சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணோம், இந்த செட் ஆஃப் சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இப்போ வரைக்கும். நான் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு டேட்டா பேஸு, சிட்டிசனோட வாலண்டியர் ரெக்கார்ட் எல்லாமே என்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒன்று பப்ளிக் சர்வீஸஸாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் சர்வீசஸாகவும் இருக்கலாம். அது நீங்கள் வந்து யாரானா அது இந்த லேயர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சிட்டிசனுக்கு வந்து பிரச்சனை எப்போ பெருசாக தெரியுதுன்னா, ப்ரைவேட் என்டிட்டி ஒரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணும்போது மட்டும்தான் பிரச்சனை தெரியுது. பப்ளிக் சர்வீசஸ் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அவங்க எப்படி கன்வீன்ஸ் ஆகிறாங்கன்னா, ஓகே நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக சர்வீசஸ் கிடைக்கணும், அந்த கன்வீனியன்ஸ்க்காக வந்து இப்போ இருக்கிற டெக்னிக்கல் எரர்ஸ் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டு கீழே வர்ற இந்த பிடிஎஸ்ஸோ, ரேஷன் கார்டு, ரேஷன் ஐட்டம்ஸோ, வேற நல்லா இருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்வீசஸ்லாம் ஸ்டேட்டு கீழே வர்றதில்ல. யூஇடி எப்படி பார்க்குது அப்படின்னா, தே ட்ரீட் ப்ரைவேட் என்டிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் பப்ளிக் என்டிட்டிஸ் ஈக்குவலாக பார்க்குறாங்க. ரெகுலேட்டர் பை லா. இன்னைக்கு வரைக்கும் வந்து யூடிஏ வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா தே ஹாவ் தட் சோல் பவர். அது வந்து பார்லிமெண்ட்டில் 2016 தான் பேச ஆரம்பித்தாங்க. யூடிஏக்கு வந்து இவ்வளோ பவர் கொடுக்கக்கூடாது, இவ்வளோ பவர் சோல் டிசைடிங் அத்தாரிட்டி, அவங்க சுவமோட்டோ பவர் கொடுக்கக்கூடாது, அவங்க அங்கே வந்து நாளைக்கு வந்து டிஎன்ஏ மாற்றி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லாம் வரும்போது பார்லிமெண்ட்டுக்கு டிஸ்கஷனுக்கு போய் தான் எந்தெந்த செட் ஆஃப் சர்வீசஸ்க்கு வந்து இவங்க ஆக்சஸ் கொடுக்கணும், எந்தெந்த செட் ஆஃப் சர்வீஸ் ஆக்சஸ் கொடுக்கக்கூடாதுன்னு பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணி தான் இது வந்து அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லி 2016 பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு அதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம ப்ராப்பராக வந்து கொண்டு வரல. ஸோ ஆஸ் லாங் ஆஸ் அது கொண்டு வர்ற வரைக்கும் யூஏடிஏன்றது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டமாக தான் பார்க்குது, சட்டமாக தான் சொல்லுது. நீ ப்ரைவேட் என்டிட்டி ஆகலாம், பப்ளிக் என்டிட்டி ஆகலாம், உன்னை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். ப்ரைவேட் என்டிட்டிஸ் வந்து நீ போய் ஒன்ட்டு ஆக்சஸ் பண்ணுறது. பப்ளிக் என்டிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராப்பராக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணோன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் வேணும், அதெல்லாம் நாங்கள் யூஏடிஏ யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை அதான் திரும்பவும் என்ன கேள்வி வருதுன்னா, சரி இது ஒரு ஐடென்டிட்டி கார்டு சரிங்களா, ஆதாருங்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கான ஒரு சிஸ்டம். இதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கும் இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்குமான ஒரு வித்தியாசம் என்ன? இல்லை இல்லை ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னா அது அங்கே பர்பஸ். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி வந்து அதை அஷ்யூர் பண்ணலை. தே ஆல் அஷ்யூர்ட் இஸ் இந்த நாட்டோட பவுண்ட்ரிக்குள்ள, ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிக்குள்ளே ஏதாவது ஒரு மனுஷன் இருந்தான்னா அந்த மனுஷன் பேசிக் செட் ஆஃப் சர்வீசஸோ குட்ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கார்டு இல்லை ஒரு நம்பர் தான் பேசி ஒரு நம்பர் கொடுத்துட்றோம். இது வந்து சிட்டிசன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணவே பண்ணலை. இதெல்லாம் சொல்றது என்னன்னா, அவன் வந்து வந்தோடனே வாங்கினா வச்சு கிடையாது, 120 நீ இந்தியாக்குள்ள இருந்துட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் எ ஆதார் நம்பர் ஃபார் யுவர் செல். இதுல என்ன பிரச்சனை அப்படின்றது பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல இருந்தோ சைனால இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ வந்துட்டு நீங்க வந்து ஒரு 120 டேரா போட்டுட்டு இங்கே நான் வந்து யூஏடிக்கு அப்ளை பண்ணிடலாம். நான் 120 இங்கே தான் இருக்கேன்ற சாட்சி என்ன, நான் வந்து என்னோட பாஸ்போர்ட்டை கட்டணும், பாஸ்போர்ட்லேருந்து இன்னைக்கு நான் வந்திருக்கேன் பாருங்க, நான் என்ட்ரி ஆன டேட் இது விசா, இன்னைக்கு நான் வந்து இன்னும் நான் 120 இங்கே தான் இருக்கிறேன். ஸோ அந்த டிஃபரன்ஸ் டைம் டிலே பார்த்து கொடுப்பாங்க. இல்லை லோக்கலாக உனக்கு யாருனா தெரியுமா அவங்கள கூட்டுமே நீங்கள் வந்து யூஏடி கிட்ட வந்து நீங்கள் ஒரு நம்பர் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது ரெசிடென்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுது. சிட்டிசனாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, அந்த வீட்டோட உரிமையாளர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மல்டிபிள் எம்என்ஐசின்னா சொல்லிட்டுனா சிட்டிசன்ஷிப்பை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நாட்டோட சிட்டிசன். அதுக்கே எம்என்ஐசி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்டர் ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டு கொடுக்குறதா இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் பை ஃபேஸ் தான் டோட்டல் ஸ்டேட்ஸ் லேண்ட் லாக்கட் ரீஜன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதா இருந்தது. யூடி ஒரே செட்டில் வந்து யூடி இட் செல்ஃப் செட்டு சட்டப்படியாக வந்து யூடிஎஸ் நாட் சிட்டிசன்ஷிப்பு. கணேஷோ பிரசனாவோ சுரேந்திரா வந்து இந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பு நாங்கள் ப்ரூஃபே கிடையாது. சிட்டிசன்ஷிப்புக்கான ப்ரூஃபும் இங்கே நம்மக்கிட்ட எதுக்கெல்லாம் இருக்குது, ஓட்டர்ஸ் ஐடி கார்டு, டிரைவர்ஸ் லைசன்ஸு, பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இருக்குது. இங்கே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பப்ளிக் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து யூஏடியோட ஃபெசிலிட்டி எடுத்துக்கிட்டதால ஒரு சிட்டிசன்ஷிப்பு கொடுக்க வேண்டிய சர்வீசஸ் வந்து மக்கள் மத்தியில் என்ன போச்சுன்னா, ஓகே ஒரு சிட்டிசன்ஷிப்பு கொடுக்க வேண்டிய சர்வீசஸ் தான் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணுது. இப்போ யூஏடிஏ வந்து கிரீப் ஆகுது, இட் பிகம்ஸ் எ மீன்ஸ் ஃபார் சிட்டிசன்ஷிப் ஐடென்டிஃபிகேஷன் வேறு ஆயிடுச்சு. நீங்கள் வந்து டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுக்கணுமா, ஆர்டிஏ வந்து உங்கள்கிட்ட யூஏடிஐ கேட்குறாரு. பட் இந்த அத்தாரிட்டியை வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப் ஐடென்டிஃபிகேஷனாக தான் நான் யூஏடிஐ கேட்குறேன் அப்படின்னாருனா, அங்கே வந்து தே ஆர் இன் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், தே ஆர் கண்டெம்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அது வந்து எல்லாருக்கும் புரியுமா தெரியுமான்றது கேள்வி. ஆனால் அட்லீஸ்ட் ஜனங்க வந்து இது தெரிஞ்சுக்கணும், இது வந்து கம்ப்ளீட்லி ரெசிடென்ஷிப் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், இது வந்து சிட்டிசன்ஷிப் ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. ஓகே புரியுது. அதாவது இது வந்து எந்த விதத்துலையுமே வந்து இந்த கார்டு ஆதார் நம்பர் வச்சிருக்கிற ஒரு ஹோல்டர் வந்து சிட்டிசன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. பட் அவங்க வந்து இந்த ரெசிடென்ட்ல இந்த லொக்காலிட்டியில் இந்த ரெசிடென்ட்ல இருக்கிறாங்க, இந்த 120 டேஸ்க்கு மேலே யாராக இருந்தாலும் இந்த நம்பர் வாங்கிக்கலாம் அப்படின்ற போது அவங்க இந்த கண்ட்ரிக்குள்ள இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஆமாம். ஓகே ரைட். சரி இப்போ வந்து பிரச்சனை வந்து நாட்டுல வேற நாட்டுல இருந்து உள்ள வர்றாங்க இல்லீகல் என்ட்ரிஸ்க்குலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே ஓகே. சிட்டி அதாவது எப்படி கான்செப்ட் எப்படின்னா, சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஸு தவிர உள்ள வேற யார் இருந்தாலுமே அவங்க வந்து நான் சிட்டிசன்ஸ் ஏலியன்ஸ். ஓகேவா, அது எம்என்ஐசி சால்வ் பண்ணி கிளைம் பண்றாங்க. ஆனா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அந்த பிரச்சனை சால்வ் கூட பண்ணல, இன்னும் பிரச்சனை ஏத்துக்கிட்டு இல்ல. இப்ப எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, யாரை என்னன்னா ஒரு இல்ல எம்என்ஐசி சொன்னீங்கல்ல மல்டி பர்பஸ் நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு, அதுவும் நடைமுறையில இருக்குதா ஆதாரோட? இப்போ இல்ல இல்ல, இப்ப வந்து ஸ்மார்ட் கார்டு தான் போய் நிற்குது. எம்என்ஐசி கார்டு வந்து நடைமுறையில இல்ல, ஆனா நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் வந்து இதே செட் ஆஃப் டீடைல்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எம்என்ஐசி கார்டுக்கு தேவையான பில்ல வந்து ஆதார் கன்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பில்லுன்னு பாஸ் பண்ணாங்க. ஓகே, அதை வந்து லோக்சபா ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுதான் ஆக்சுவல் பில்லு, நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 2010 பாஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. அது அப்போ இருக்கிற ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து கேன்சல் பண்ணாங்க, இது வேணாம், இது வந்து ட்ரெகோனியனாக இருக்குது அப்படின்னு வந்து கேன்சல் பண்ணாங்க. ஓகே, அதாவது அதாவது ஒரு பக்கம் வந்து 2006 to 2010 இடி ப்ரமோஷனில் போயின்னு இருக்கும்போது அதை வந்து ஒரு ஸ்டாச்சுவேட் சரி அத்தாரிட்டி கொண்டு வரணுன்றதுக்காக அப்போ இருந்த கவர்மெண்ட் யார், மன்மோகன் சிங் கவர்மெண்ட், அவங்கள வந்து என்ஐஏபியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணும்போது அன்னைக்கு ஸ்டாண்டிங் கமிட்டியில் வந்து பிஜேபி பவரில் பிஜேபி வந்து இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி போட்டு தடுத்துடுறாங்க. 2012 தான் ஃபஸ்ட்டு பப்ளிக் ஆக்ஷன் ஆயிடுச்சு, அது மிஸ்டேக் அப்புறமா வைக்கலாம். புட்டசாமி கேஸில் வந்து 2012 ஆக்சுவலாக வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கும் யூஏடிக்கும் ஒரு பார்ட்டி பார்லிமெண்ட்ரி டிஸ்கஷன் தான் இருக்குது. ஆதாரும் வந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை உள்ள வரும். எப்படி அந்த மாதிரி பேசும்போது நேஷனல் செக்யூரிட்டியை தவிர்க்க முடியாது, அதான் பார்டர்ல எம்என்ஐசி பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன். இப்போ இவங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டியை காரணம் காட்டுறாங்கன்னா, எம்என்ஐசி இப்போ நடைமுறையில் இல்லை அப்படின்னும் போது ஆதார் அந்த பர்பஸை சால்வ் பண்ணல அப்படின்னா அப்போ இது நேஷனல் செக்யூரிட்டின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அதான் இது அந்த அட்ரஸே பண்ணல நிச்சயம், இவருக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகல. இல்ல தெளிவா வந்து சொல்லிட்டாங்களா ஆதார் வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்காக கிடையாது அப்படின்ட்டு? கிடையாது கிடையாது, அதான் சட்டமே அதனை சொல்லுது, டார்கெட்டட் டெலிவரி ஆஃப் குட்ஸ் அண்ட் சப்சிடி சர்வீசஸ் குட்ஸ் அவ்வளவுதான் அதோட எய்ம். ஓகே, அப்போ வந்து இப்போ நேஷனல் செக்யூரிட்டிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது? கிடையவே கிடையாது, அதெல்லாம் சொன்ன லீகல் ஹிஸ்டரி வந்து இட் இஸ் பேக்கிங் டு 2006 தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஒன்று இருக்குது, லீகல் ஹிஸ்ட்ரின் ஒன்று இருக்குது, ரியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஒன்று இருக்குது. இதை பற்றின ஒரு கான்செப்டுவல் ஃப்ரேம் ஒர்க் ஃபஸ்ட்டு ஏன் வந்தோம்னு சொல்லும்போது தான் கார்கில் வாரில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஏன் தேவைப்படுது, ஏன் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் போகிறோம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனில் போகும்போது தான் இதுக்கான ரியல் ஆரிஜின் எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது, ஏன் 1980s and 1970s ஐடென்டிஃபிகேஷன் பற்றி பெரிய பிரச்சனை வரல, ஒரு வார்ன்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் சிஸ்டத்துக்கு வார்ன்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இப்போ சிக்கும்போது தான் ஐடென்டிஃபிகேஷன் தேவைப்படுது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்கில் ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாரும் சொல்கிறது. ஆனால் யூடி மட்டும் பற்றி பேசணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்ட்ரிக்ட்லி டாக் ஒன்லி ஃப்ரம் 2006. யூடி இஸ் அட்ரஸிங் ஒன்லி எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, இட் நெவர் அட்ரஸஸ் நேஷனல் செக்யூரிட்டி ப்ராப்ளம். ஓகே, கிளியர், இப்போ கிளியர் புரிஞ்சிச்சு. பட் ஆனால் நேஷனல் செக்யூரிட்டி பேசும்போது ஆதாரம் நம்ம பேசவே கூடாது, கரெக்டுங்களா? பேசினது தப்பு. சரி, ரைட், ஓகே. ஏன்னா பல பேருக்கு எனக்கும் கூட இவ்வளோ நேரமாக என்ன புரிதல் இருந்துச்சுன்னா ஆதாரங்கிறது ஒரு சிட்டிசனை ஐடென்டிஃபை பண்ணது, அது குறிப்பாக இந்த மாதிரி நேஷனல் செக்யூரிட்டிக்கான ஒரு சிஸ்டம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, இப்போது ஆதார் கார்டு அப்படின்னு ஆதார் நம்பர் அப்படின்னு பேசும்போது இப்போது கரண்ட்டாக யூஐடிஐ வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம், அதாவது இண்டிபெண்ட் பாடியாக இருக்குது, அது வந்து ஸ்டேட்லேருந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசும்போது அப்போ ஸ்டேட் இதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னும் போது இதை இதை டிரைவ் பண்றது யாரு? இன்னைக்கு வந்து இந்த இந்த சிஸ்டமை ப்ரப்போஸ் பண்ணி இதை செட் பண்ணி இதை இன்னைக்கு வரைக்கும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் யார்? அதுக்கு ஸ்டேட் சப்போர்ட் பண்ணதா சப்போர்ட் பண்ணலையா? இடிஐ ஆரிஜின் வந்து இதுக்கு தெளிவா தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதார்ன்ற ஒரு ஒரு லேபிள் வந்து பிராண்டு, அந்த பிராண்ட் வந்து ஒரு பிரைவேட் ட்ரஸ்டியோட பிராண்டு. பிரைவேட் ட்ரஸ்டியோட சேர்மேன் தான் வந்து நந்தன் நிலக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பிரைவேட் ட்ரஸ்டியோட இல்லை இந்த ஆதார் சிஸ்டம் அப்படின்ற சிஸ்டத்தோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் த்ரூ பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. சாலிடு, இதுக்கு மேலே வந்து அது அது வந்து க்ரீப்பே பண்ணல, க்ரீப்பும் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி சிஸ்டம்மை வந்து பப்ளிக் சர்வீசஸ்க்கும் ப்ரைவேட் சர்வீசஸ்க்கும் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேட் ஹேஸ் த மாரல் அத்தாரிட்டி டு ரெகுலேட். இந்த ரெகுலேஷனை ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம ரெகுலேட் பண்ண முடியாது இந்த மாதிரி பிளானெல்லாம். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, பப்ளிக் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் ரன் பண்ணாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் 2006, 2009, 2008, 2009 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்லாம் வந்து இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ் வந்து மக்கள் மத்தியில் வந்து எக்ஸ்பீரிமெண்ட்டை ரன் பண்ணாங்க. இதே மாதிரி செட் ஆஃப் எக்ஸ்பீரிமெண்ட்ஸு அந்த ஸ்மார்ட் கார்டுக்கு ரன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்த மாதிரி அடிக்கடி ஐடென்டிஃபிகேஷனு இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்லாம் எக்ஸ்பீரிமெண்ட் ரன் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சைடில். இதில் என்னென்னா, ஏதோ ஒரு பெனிஃபிட் பார்த்துருக்காங்க, அது இன்னும் கிளியராக டிஃபைன் பண்ணல. என்ன என்ன பெனிஃபிட்டை பார்த்து நீங்கள் இதை இதை இந்த சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணீங்க கேட்டாங்க சொல்கிறாங்கன்னா, கோஸ்ட் ஐடென்டிஃபை ஆச்சு ஈஸியாக. ஒரு 100 மில்லியன் பீப்புளில் கீழ் லெவலில் இருக்கிற பீப்புளில் யாரெல்லாம் ஏமாத்துறாங்க. ஒரு ஆள் வந்து இங்கேயே வந்து ரேஷன் கடை இருக்கான், அவனே கொஞ்ச நாள் கழிச்சு வேற மாதிரி வந்து அதே அதே சர்வீசஸ்க்கு வந்து வேற மாதிரி வந்து கேட்குறான். இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கோஸ்ட்டு இந்த மாதிரி லீக்கேஜ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது உதவியாக இருக்குன்றது தான் அத்தாரிட்டிஸ் பியூரோக்ராட்ஸோட லாஜிக்காக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது. ஸோ ஒன்ஸ் பியூரோக்ராட்ஸ் வந்து இது அட்வான்டேஜாக பார்க்க ஆரம்பிச்சோன்னே, தே ஹாவ் தி இன்சென்டிவ் டு இன்டெகிரேட் இட் வித் ஸ்டேட். ஸ்டேட்டோட இந்த இந்த இந்த ஃபெசிலிட்டி எங்கெல்லாம் வந்து எந்தெந்த பப்ளிக் சர்வீசஸ்லாம் வந்து தேவைப்படுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தட்ஸ் வேர் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி எக்ஸிக்யூட்னா, யாரும் புஷ்லாம் பண்ணல. தே ஹாவ் சீன் சம் வேல்யூ இன் ஆதார் ஆர் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். தென் தே டுக் தட் வேல்யூ, அவ்வளோ ஒரு ஓவர்வெல்மிங் வேல்யூ அவங்க பார்த்த உடனே, இது நம்மளோட சர்வீசஸ் சேர்த்துக்கலாம் எப்படியாவது. ஸோ இந்த ஒவ்வொரு சர்வீசஸும் அவங்க வந்து இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஃபெசிலிட்டி ஒரு ஃபியூச்சரை வந்து ஆட் பண்ண பண்ண, அதாவது எந்த ஒரு லீகல் ஸ்டாச்சுட்டரி ஃபார்மும் இல்லாமல், ஒரு சப்போர்ட் இல்லாமல், ஸ்டேட் சைட்லேருந்து ஒரு லீகல் சப்போர்ட் கிடையாது, பட் வந்து ஒரு பியூரோக்ராட்டிக் சப்போர்ட் கண்டினியூஸாக இருந்துருக்குது. அதாவது ஆதார் வந்து இன்னைக்கு ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருக்குது, அப்படி இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இதை இதை ட்ரைவ் பண்ணுறது யார்? அதாவது பப்ளிக் பப்ளிக்னா ஸ்டேட் ட்ரைவ் பண்ணுதா இல்லை ப்ரைவேட்டாக யார் இதை ட்ரைவ் பண்ணிருக்காங்க? அப்படி ட்ரைவ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரைவேட் என்டிட்டியாக இருந்துச்சுன்னா யார் அவங்க ஏன் பண்ணுறாங்க அவங்க அதை? அவங்களுக்கு இதில் என்ன மோட்டிவ் இருக்க முடியும்? ஓகே, டிரைவிங் என்டிட்டி வந்து பப்ளிக் ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப் தாங்க சொல்ல முடியும். பப்ளிக் என்னும் போது ஸ்டேட் வந்து இது ரெகுலேஷன்லாம் நீங்கள் வச்சுருக்கே தவிர அவங்க அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலை. இது ஏன் இது ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, வாட் இஸ் இன்சென்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது? இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூஐடிஐ இந்த பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து செயல் வந்து ஆரம்பித்தோடனே இதுக்கான வெண்டார் சப்போர்ட்டு, இது இதை பேஸ் பண்ணி சர்வீஸ் கொடுக்குறாங்கலாம் தேடும். அப்படி தேடும் போது அவங்க கேட்குற ஒரே கேள்வி, நான் எதுக்கு உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் பேஸ் பண்ணி சர்வீஸ் கொடுக்குறேன்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் டேட்டா பேஸ் இவ்வளோ பேர் இவ்வளோ இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் டேட்டா பேஸ் என்கிட்ட இருக்குது, டேட்டா பேஸ் நீ வேறு எங்கே போக அப்படின்றாங்க. ஸோ டேட்டா பேஸை காரணமாக காட்டி அதை வந்து ஒரு பெரிய ரிசோர்ஸ் ஆகி போச்சு, அது வந்து ஒரு ஹார்ட் ரிசோர்ஸ், ஈஸியாக கிடைக்காது அவ்வளோ பெரிய டேட்டா பேஸு. ஸோ அந்த டேட்டா பேஸ் தான் டிரைவிங் ஃபோர்ஸ் பியாண்ட் திஸ் யூஇடி வெண்டார்ஸு ஏஜென்சிஸ் போல் பப்ளிக் ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப் எப்படி வருதுன்னா, ஸ்டேட்டோட சர்வீஸ் செக்டர் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. கூடவே இதே யூஐடியை பேஸ் பண்ணி ப்ரைவேட் செக்டர் சர்வீஸும் கூட வருது. ஸோ இங்கே ஸ்டேட்டோட வேலை என்னென்னா, இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதோட நிற்கிறாங்க அவள் தான். இது உள்ளே போய் ஆடிட்டிங் சிஸ்டம்லாம் இன்னும் வரல. எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஆடிட்டிங் கிடையாது, இது வந்து இன்னொரு சோஷியல் ஆடிட்டிங் சிஸ்டம் கிடையாது. அந்த ஆடிட்டிங் எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்மளுக்கு இன்னைக்கு தெரியல. ஸோ அது தெரியாத வரைக்கும் நம்ம என்னென்னா சொல்லிடலாம், இது வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்து ஸ்டேட் ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுன்னு சொல்லலாம். ஆடிட்டிங் இல்லாத போது வந்து நம்ம எப்படி அதை கிளீன் பண்றதுன்னு. இப்போ எம்என்ரேகா சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் தான், ஆனால் அது வந்து சோசியல் ஆடிட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஆனால் யூஏடிஏ மாரி ஒரு அத்தாரிட்டி வந்து நிறைய பவர் இருக்கு, அந்த பவரை வந்து பப்ளிக் பிரைவேட் ரிலேஷன்ஷிப்பு இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸை காமிச்சு காமிச்சு வந்து நிறைய வெண்டார் சப்போர்ட்லாம் கெயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஐசோலேஷன் லேயர் சுற்றி கிரியேட் பண்ணுறாங்க. உனக்கு ஏன் இந்த ஐசோலேஷன் லேயர் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது யூஏடிஏ என்ன சொல்லுதுன்னா, இப்போ யாரும் வந்து இந்த டேட்டா பேஸை வந்து இந்த டேட்டா பேஸ் மேலே மோனோபோலி காட்டக்கூடாது அப்படின்றது கிளியராக இருக்காங்க. அப்படி ஒரு காமன் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஒரு செட் ஆஃப் ஏபிஎஸ்னு வச்சிங்கன்னா, அந்த காமன் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ஸ் எந்த வெண்டார் வந்து அடாப்ட் பண்ணுறானோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரு, ஸோ அதெல்லாம் அவங்கள மட்டும்தான் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த இந்த கோர் ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க வந்து யூஇடி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ்ன்றாங்க. அவங்க வந்து இப்போ வந்து ஒரு 100+ வாலண்டியர்ஸ். அவங்க வந்து இனிஷியல் மெக்கானிசம் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க தான் வந்து காரணமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் மோட்டிவ் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து க்ளியராக அது அது வந்து எந்த சாட்சியும் கிடையாது. அவங்க அவங்கள இது இதில் என்ன ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. யூடி ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா கரண்ட்டாக வந்து நந்தினி கேனியோ இல்லை பிரமோத் வர்மாவோ யாருமே வந்து முன்னாடி இருந்த டைரக்டர்ஸ் அண்ட் சேர்மன்ஸ் வந்து இப்போ இப்போ வந்து ஆதார்க்கு இல்லை ஆதார் ஆதார்க்காக வேலை பார்க்கல. தே ஹவ் பிகம் செட் ஆஃப் வாலண்டியர் ஹூ டசன்ட் ஹேவ் இன் அக்கௌண்டபிலிட்டி அபவுட் யூஐடி ஆர் ஓவர் யூஐடி. இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து வேறு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் வேறு செட் ஆஃப் சேர்மன் தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபவுண்டர் இனிஷியல் மெம்பர்ஸ் எல்லாமே ஃபவுண்டேஷன் லே பண்ணுறதோட நிறுத்திட்டாங்க. நவ் தே ஹவ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் யூஐடி வாலண்டியர் ஒர்க்கிங் ஃபார் யூஐடி. இதுதான் வந்து அதோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை என்னன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம இதே மாதிரி பேசும்போது இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் இதை ஜென்ரலாக தொடர்படுத்தி பேசும்போது ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு இன்சிடென்ட் நம்ம ஜென்ரலாக எதை சொல்கிறோன்னா ஹோலோகாஸ்ட். ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் பீரியட்ல இருந்த ஒரு ஹோலோகாஸ்ட் சம்பவத்தை நம்ம அடிக்கடி திரும்ப பேசிகிட்டு இருக்கோம். ஜெர்மன்ஸில் ஐ மீன் ஜெர்மனியில் வந்து ஜூஸ் வந்து தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து அவங்க கொண்டு வந்ததாகும். ஐ மீன் பயோமெட்ரிக்ஸ் பேஸ்ட் இல்லை, ஜென்ரலாக நம்பரிங் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்து அவங்க அதை பேஸ் பண்ணி பிரித்து அந்த ஹோலோகாஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, ஒரு பெரிய இனப்படுகொலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்கு. இப்போ அதை மாதிரி ஆதாரை வச்சு சர்வேலன்ஸோ இல்லை இந்த மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்டோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சர்வேலன்ஸ் ஜென்ரலாக டிஜிட்டல் சர்வேலன்ஸ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணால் அப்படி பண்ணுறதன் பிரச்சனைகள் ப்ளஸ் ஹோலோகாஸ்ட் மாதிரி இன்னொரு சம்பவத்துக்கு இது இது இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இது வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு. ஸோ ஹோலோகாஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்லுன்னா, நம்பரிங் இஸ் பேசிக்கலி ஆன்டி லிபர்ட்டியை தான் எல்லா கேஸ் ஸ்டடிஸ்மே சொல்லுது. நீ வந்து ஒரு ஹியூமன் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வர போறேன்னா தென் யூ ஹேவ் நோ அதர் வே எக்ஸப்ட் ஒவ்வொருத்தையும் யூனிக் ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும் அப்படின்னா அது ரெண்டு தான். ஒன்று நீ அவங்களோட பயோமெட்ரிக் எடு, இல்லை வந்து பிஹேவியர் மெட்ரிக்கை பாரு. வேர்ல்டு வார் டூவில் ஜெர்மனியில் நடந்தது எல்லாமே யூனிக் ஐடென்டிஃபிகேஷன்னு சொல்லலாம், பட் இட் இஸ் கேஸ் ஆஃப் நம்பரிங். இப்படி வந்து பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இல்லை எப்படி எடுத்துனா அந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறதுக்கு யூ வில் பி அலாட்டட் சர்டன் யூனிக் நம்பர் ஃபார் யுவர் செல்ஃப், அதுக்கப்புறம் அது வேலிடேஷன் கிட்டாது. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த அந்த கேஸின் சேம்பர்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ரிலீஜியன்னு இல்லை எந்த எந்த நாட்டுக்கு இடென்டிஃபை பண்ணுறதுக்காக நிறைய சிம்பாலஜி வச்சு நம்பரிங் இப்போ சிம்பாலஜி. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து போனீங்கன்னா ரெட் கலர் சிம்பிள், இல்லை போலாண்ட்லேருந்து போனீங்கன்னா ப்ளஸ் அந்த மாதிரி நிறைய சிம்பிள் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் துணியில் வந்து தைக்கும் போது நிறைய சிம்பிள் திட்டு தைக்கிறது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹோலோகாஸ்ட் சேம்பர்ஸ்குள்ளெல்லாம் போனீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் ஹிஸ்டரி செட். இந்த மாதிரி யூனிக் நம்பரிங் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கொண்டு வரலாம். அன்னைக்கு வந்து யூனிக் நம்பரிங் கொண்டு வந்தது வந்து சிம்பாலஜியும் நம்பர்ஸ் வச்சு கொண்டு வராங்க, அதுக்கு ஒரு மீனிங் வந்து தொடர்புப்படுத்துறாங்க. என்ன தொடர்புப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு சீரியல் நம்பர் போலாண்ட் நாட்டுக்காரன் இல்லை அந்த போலாண்ட் நாட்டுக்காக சண்டை போட்ட ஒரு ஒரு ஆர்மி மென்னு அப்படின்னு எக்ஸிட் பண்ணுவான், இல்லை அந்த சிம்பிள் இல்லை அப்படின்னா ஜென்ரலாக ஒரு போலீஸ் சிட்டிசன் அப்படின்னு எக்ஸிட் பண்ணுவான். எப்படி பார்த்தாலுமே என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஹியூமனோட அவனை பத்தி ஒரு யூனிக் ட்ரைட்டை வந்து கட்சிடுது. அதுதான் எங்க எய்ம். ஒரு ஒரு விஷயத்த நம்ம எப்போ நம்பரிங் பண்ணுவோம், ஒரு இப்போ வந்து நீ ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அந்த ப்ராடக்டை நீ ட்ராக் பண்ணுறதுக்காக தானே, ட்ராக் பண்ணுறதுக்காக தான் அது ஒரு நம்பர் குத்தி வருது நம்மளுக்கு, ஒரு பார் கோட் குத்தி வருதுன்னா அது ட்ராக் பண்ணுறதுக்காக தான் அது வருது, அது எங்கே போகுது எங்கே இருக்குன்னு. ஸோ நம்பரிங் பை இட் செல்ஃப் ஹேஸ் சம் டிகிரி ஆஃப் டு இட். இன்னைக்கு வந்து அதை டெக்னாலஜி வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்பரிங் சிஸ்டம் இஸ் நம்பரிங் சிஸ்டம். அன்னைக்கு வந்து நீ துணியில தச்சு கொடுக்கறதோ இல்லை நம்பர் சீரீஸை ஃபார்ம் பண்ணுறதோ டெக்னாலஜி இருக்கலாம். அந்த மாதிரி நம்பர் சீரீஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அன்னைக்கு வந்து ஐபிஎம் மிஷின்ஸை வந்து ஹிட்லர் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து ஐபிஎம்லேருந்து வாங்கின கம்ப்யூட்டர்ஸை வச்சு தான் நம்பரிங் சிஸ்டம்மு அதோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ரூவ்டு, இது வந்து யாரும் மறுக்க முடியாது. இந்த ஐபிஎம் ஐபிஎம் வந்து அன்னைக்கு வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் வித் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணுச்சுன்றதுக்கு சாலிட் ப்ரூஃப் இருக்கு. ஸோ இந்த நம்பரிங்ன்ற கான்செப்ட் மாறல. டெக்னாலஜி நேரம் கர்டைல்ட் நம்பரிங் சிஸ்டம். இன்னைக்கு கட்டத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பரிங் சிஸ்டம் தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்களா? கிடையாது. அதுக்கு ஆன்சர் பண்ணுறலாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி ஒரு காரணமாக காட்டியோ இல்லை எக்கனாமிக் கரப்ஷனை காரணமாக காட்டியோ கிரைசிஸை காரணமாக காட்டியோ, சிட்டிசன் ஹேஸ் த சோல் டியூட்டி அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டேட்டுக்கும் சிட்டிசன்ஸுக்கும் வந்து ஃபுல் ரைட் இருக்குது. இது எப்படி பண்ண போகிறீங்க, ஏன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்பரிங் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டத்தில் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா, தெர் இஸ் நோ கண்ட்ரோல், இல்லை வந்து ஒரு ஒரு சயின்டிஃபிக் கிளைம் நீங்கள் பண்ண முடியாது. இந்த நம்பரிங் வந்து சர்வேலன்ஸ்க்காக யூஸே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எம்பரிக்கல் கிளைமிங் நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் தியரிட்டிக்கலாக கிளைம் பண்ண முடியாதுன்னும் போது இயக்கத்தில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இது வந்து கிரீப்பாகி சர்வேலன்ஸுக்கு போகாதுன்ற அஷூரிட்டியை வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதாவது அது வந்து டிஸ்க்ளைம் பண்ண முடியாது அவங்களால. இது வந்து சர்வேலன்ஸ் நோக்கி போகாதுன்ற டிஸ்க்ளைமே வந்து தியரிட்டிக்கலாகவும் பண்ண முடியாது. இப்போ யூஏடிஐ கேஸில் எடுத்து பார்க்கும்போது, இது வந்து நம்ம யூஏடிட்ட இதே கொஸ்டின் கேட்கும்போது, ஏங்க அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸுங்க, அங்கே வந்து டெமோக்ரேஷன் ஒன்று கிடையாது. ஸோ டெமோக்ரேஷன் ஒன்று இல்லைன்னு போது டிஃபால்ட்டாக நம்பரிங் வந்து சர்வேலன்ஸுக்கு யூஸ் பண்ண தான் செய்வாங்க. இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டெமோக்ரஸி நம்ம கையில் இருக்கும்போது நாங்கள் வந்து எங்களோட ஃபங்க்ஷனாலிட்டியை கிளியராக டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். இந்த டிஸ்கிரிப்ஷனை தாண்டி நாங்கள் த்ரீ பண்ணுறோம் தான், யூ ஹேவ் எவ்ரி ரைட் டு க்வெஸ்சன். அப்படி இருக்கும்போது ஹவு கம் யூ திங்க் நாங்கள் இதை வந்து தாண்டி போகணும்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தே டோன்ட் ஹேவ் எனி டெக்னிக்கல் ரீசன். இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் ப்ராஜெக்ட். ஆனால் டெக்னாலஜிக்கல் ப்ராஜெக்டில் டிசைன் பேஸ் பண்ணி ஒரு ரீசன் சொல்லாமல் ஒரு பிரின்சிபல்ஸ் அண்டு லா பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் இதை வந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் தெர் இஸ் சம்திங் இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை. அந்த டெக்னாலஜிக்கல் ஃப்ளாவோ இல்லை டெக்னாலஜிக்கல் டிசைனாக வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்பரண்டாக இருக்க இல்லாததாலே வந்து வி கேன் சே எனி திங் இதை வந்து ஃபுல்லாக வந்து 100% வந்து வேலை செய்யணும்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் இதில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்குது டெக்னாலஜிக்கலாக, அதை பற்றி நான் 5 நிமிஷம் பேசுகிறேன். ஸோ அந்த அதில் ஒரு ஃப்ளா தான் அந்த நம்பர் இந்த சர்வேலன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது. அது எப்படி பண்ணுறாங்க, சுனில் ஆப்ரஹாமோ இல்லை ஜான் ரெஷே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து நான் டே டு டே லைஃப் லா அபைடிங் சிட்டிசன் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு போய் கேட்குறாரு அப்படின்னா என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் ஐரிஸ் ஸ்கேன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இங்கே எப்படி வந்து சர்வேலன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, பயோமெட்ரிக் வந்து பை நேச்சர் ஹியூமன் பேராமீட்ரு, ஒரு ஃபிசியாலஜிக்கல் பேராமீட்ரு, ஒரு பயாலஜிக்கல் பேராமீட்ரு அப்படின்றதால நான் எங்கே போனாலும் அதோட ட்ரேஸ் எவிடன்ஸ் விட்டுகிட்டே போவேன். நான் எங்கே போனாலும் நான் க்ளவுஸ் போட்டுன்னு போக முடியாது, எங்கே போனாலும் உடம்பு ஃபுல்லாக மூடிட்டு போக முடியாது, கண்ணில் கண்ணாடி போட்டுன்னு போக முடியாது. அப்படி போகும்போது வி லீவ் ட்ரேசஸ் ஆல் அரௌண்ட் அவர் பிளேசஸ். இப்போ இந்த ட்ரேசஸை வேறு யாராவது லிஃப்ட் பண்ணி அவன் வந்து எனக்கு கிடைக்கின்ற சர்வீசஸ் அவன் எடுத்துக்கிட்டான்னா, இது வந்து ஒரு கிரீப்பு. ரெண்டாவது கிரீப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூஏடிஐக்கும் அதாவது டெல்லிக்கும் சிட்டிசனுக்கும் இந்த சப்ளை செயின் இருக்குல்ல, யூஏடி ஐடென்டிஃபிகேஷன் செயின், இதில் வந்தால் இதில் வந்து ஒரு இந்த ட்ரெயில் இருக்குல்ல, யூஏடி சிஸ்டம் வந்து ஒரு டேட்டா பேஸ், அந்த டேட்டா பேஸ் வந்து சிட்டிசன் கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு நிறைய கனெக்ஷன் எடுத்துக்கிறாங்க. இந்த கனெக்ஷனில் நிறைய வெண்டர்ஸ் உக்காந்துருக்கான், கான்ட்ராக்டர்ஸ் உக்காந்துருக்கான், சப்கான்ட்ராக்டர்ஸ் உக்காந்துருக்கான், சப் கான்ட்ராக்டர்ஸ் உக்காந்துருக்கான், அதுக்கப்புறம் யூஏடி, அதுக்கப்புறமா அந்த என்ரோல்மெண்ட் ஏஜென்சி, அதுக்கப்புறமா அந்த டேட்டா பேஸுக்கு போகுது. ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும்போது இந்த எந்த லேயரில் எல்லா லேயருக்குமே வந்து நமக்கு ஆடிட்டிங் தேவை, அங்கங்கே என்ன நடக்குது, செக் பாயிண்ட்ஸ் வேணும். அந்த செக் பாயிண்ட்ஸே இல்லைன்னும் போது நடுவில் இருக்கிறவங்க வந்து என்ரோல்மெண்ட் ஏஜென்சியில் என்ன பண்ணலாம், அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து ஒரு காப்பி எடுத்து ஒரு இடத்துல வச்சுக்கலாம், விச் இஸ் சர்வேலன்ஸ் லீட் பண்ணும். ஒன்ஸ் அது வந்து போய் சேர்ந்த இடத்துல போய் சேரலன்னா அப்போ ஒரு கார் எடுத்து ஒரு நாள் வைக்க முடியுது அப்படின்னா எங்க நான் வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் சைட்ல சொல்றேன், நான் யூஎஸ்பி கேபிள்ல போட்டுதான் டேட்டா எடுக்கிறாங்க. அவங்க ஒன்றும் புதுசாக இதுக்குன்னு ஒரு கேபிள் டெவலப் பண்ணி அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டா பண்ணி தான் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ல யூஎஸ்பி 3 கேபிள் தான், யூஎஸ்பி ஸ்னிஃபர் நம்மளுக்கு கிடைக்குது மார்க்கெட்ல, யூஎஸ்பி ஸ்னிஃபர் போட்டு அது என்ன டேட்டா போகுதுன்னு சொல்லி யாரானா எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது டேட்டா வந்து நான் வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் சைட்லயே இந்த ஃபால்ட் இருக்குது நம்மளுக்கு தெரியுதுன்னா, இவங்க டிரான்சாக்ஷன் எல்லாமே இன்டர்நெட்ல தான் நடக்குது. இவங்க என்ன என்கிரிப்ஷன் ஃபார்ம் வச்சிருக்காங்க, எத்தனை பிட் என்கிரிப்ஷன் கீ வச்சிருக்காங்க, இது எல்லாமே வந்து அன்டிஸ்க்ளோஸ்டு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். அப்போ டிரான்ஸ்பரண்டா இல்ல சிஸ்டம், ரெண்டாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இவ்வளோ ஃபிளாஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கும்போது சர்வேலன்ஸுக்கு வந்து இது ஏன் போகக்கூடாது? என்ன வாட் இஸ் ஸ்டாப்பிங் தம் ஃப்ரம் யூசிங் நம்பர்ஸ் ஃபார் சர்வேலன்ஸ்? சர்வேலன்ஸ் வந்து யூஐடி தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் யார் கையில் போனாலும் மிஸ்யூஸ் பண்ண போறாங்க. மிஸ்யூஸ் பண்ணாலே அங்க வந்து பிரைவேசி இன்ட்ரூஷன் இருக்கும். பிரைவேசி இன்ட்ரூஷன் இஸ் நேச்சுரலி லீடிங் டு சர்வேலன்ஸ். யூஐடி பண்ணாதான் சர்வேலன்ஸ் கிடையாது, யூஐடி மைட் பி யூஸ்ட் ஃபார் சர்வேலன்ஸ். அது ஸ்டேட் தான் சர்வேலன்ஸ் பண்ணணும் கிடையாது, எந்த பார்ட்டி வேணாலும் பண்ண முடியும் கிடையாது. ஆமா, இன்ஃபேக்ட் சொல்ல போனா we are going for major disaster. முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா கிளைம்ஸ் ஒரு பெரிய பவர் தான் வந்து நம்மள சர்வேல் பண்ண முடியும். இப்ப அப்படி கிடையாது, நீ வந்து ஒரு யூனிக் ரேர் விஷயத்த கொண்டு போய் ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு இடத்துல வச்சுட்டுனாலே அந்த ஆக்சஸ் வந்து யாருக்கு கிடைக்குதோ, இஃப் தே ஆர் கோயிங் கிராக், இஃப் தே ஆர் கோயிங் மிஸ்டீரியஸ் அப்படின்னா தே ஹாவ் த பவர். யோசிச்சு பாருங்க, ஒரு சென்ட்ரலைசேஷன் ஃபெயிலியர் வந்துச்சுனாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சர்வேலன்ஸ் யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம், யூ நேம் இட் வாட் எவர் யூ வாண்ட், சர்வேலன்ஸ் சொல்லலாம், எது வேணா சொல்லிச்சு. ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன், அதை வந்து டிஸ்கிளைம் பண்ண முடியாது. இது நாங்கள் சர்வேலன்ஸ் யூஸ் பண்ணலன்னு லா வச்சு கிளைம் பண்ணலாம், இது நாங்கள் சர்வேலன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் நான் சூட்டி கொடுக்கலாம், இது நாங்கள் சர்வேலன்ஸ் யூஸ் பண்ணலன்னு சொல்லி பிலாசபியோ பிரின்சிபலோ பேசிட்டுருக்கலாம். டெக்னாலஜி பேசும்போது வெதர் யுவர் மெக்கானிக்ஸ் த டெக்னாலஜி இஸ் கிவிங் த சூரிட்டி, அதுக்கு வந்து பதில் சொல்லல இது வரைக்கும் அவங்க. They are saying it is confidential. Okay, so how you are going security through obscurity. அது செக்யூரிட்டி டு அப்சக்யூரிட்டிங்கிறது பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அதாவது என்னன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, அது மாதிரி என்ன சொல்றது, பாலிசியில வச்சு தான் டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா டெக்னிக்கலா ஃப்ளா இருக்குது கரெக்டா? ஆமா, அதாவது இங்க எப்படி சொல்றாங்கன்னா டெக்னிக்கல் ஃப்ளாஸ் எல்லாத்தையுமே வந்து லா வச்சு காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஓகே ஓகே, அத பாலிசி வச்சு தான் டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். சர்வேலன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கறது இவங்க சொல்ற வார்த்தையை நம்புங்க அப்படிங்கறாங்க, அவ்வளவுதான். பட் ஆனா டெக்னிக்கலி பாசிபிள், டெக்னிக்கலி சர்வேலன்ஸ் பாசிபிள். ஆமாமா, இப்போ டெக்னிக்கலி ஒரு பிளான் நடந்து எவனோ ஒருத்த வந்து டேட்டா எடுத்துட்டானா, எடுத்ததுக்கு அப்புறமா தான் லாவால் செய்ய முடியும். அப்போ வந்து இது அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்கிறது, இல்லை அந்த பியூரிட்டி மெஷர் யார் மேலே திணிப்பா? சப்போஸ் நான் சொல்றேன், வேற ஒரு கண்ட்ரியில வந்து ஒரு கிராக்கர் வந்து டேட்டா பேஸ் வந்து எடுத்துட்டான் அப்படின்னா, நீ அந்த கண்ட்ரி சிட்டிசன் மேலே உன்னோட லாவை பாய்க்க முடியாது, கண்டிப்பா முடியாது. மேஜரா ஜனங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கண்ட்ரியில இருக்கிற கான்ஸ்டியூஷனோ லாவோ வந்து லீகல் பவுண்டரிஸ் ஆஸ் வெல் அஸ் ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரிஸ், அதை தாண்டி ஒரு லாவா இன்னொரு நாட்டில் கொஞ்சம் அப்ளை பண்ண முடியும். ஆனால் டெக்னாலஜி ஃப்ளா ஆஸ் வெல் அஸ் டெக்னாலஜி ஃபெசிலிட்டி, அது வந்து பவுண்டரி கிடையாது. ஒன்ஸ் ஒரு சிஸ்டம் சென்ட்ரலைஸ்டா இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்னன்னா நடக்கும், யாரெல்லாம் எப்படி போகலான்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியில பெரிய நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆயிருக்குது. ஆனா லாவோட பவர், லாவோட பியூனிட்டி மெஷர் எல்லாமே ஒரு கண்ட்ரியோட பார்டருக்குள்ள முடிஞ்சு போச்சு. இந்த நாட்டு நெட்வொர்க்கோட காண்ட இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் சென்டர் வந்து டெக்னிக்கல் ஃபெயிலியரால் நாளைக்கு வந்து ஒரு டிசாஸ்டர் ரன்னுக்கு போகுதுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து அதை வந்து லா காப்பாற்றவே முடியாது. ஏன்னா பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் வந்து வேற ஊர்லன்னு வருதுன்னு என்ன பண்ணும் நீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்க இன்னும் பதில் சொல்ல. அதால் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து எங்க இருக்குன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், டேட்டாபேஸோட லொக்கேஷன் நம்ம சொல்ல மாட்டோம், அந்த சர்வரோட லொக்கேஷன் சொல்ல மாட்டோம். ஆல் யூ ஹாவ் டு பிலீவ் இஸ் தட் ஃபார் த சேக் ஆஃப் கிரேட்டர் குட் வி ஆர் கோயிங் ஃபார் செக்யூரிட்டி த்ரூ அப்சக்யூரிட்டி. இன்னைக்கு வந்து அதான் அவங்களோட ஸ்டேட் அண்ட் கிளைம். புரியுது புரியுது. அதே மாதிரி நம்ம எனக்கு அந்த இது ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, ஒரு கிரீப், அதாவது என்னுடைய ஃபுட் பிரிண்ட்ஸை நான் நிறைய இடத்துல விட்டுட்டு போகிறேன், அதாவது நான் பல பப்ளிக் பிளேஸில் ட்ராவல் பண்ணுறேன், ஸோ யார் வேணால் மிஸ்யூஸ் பண்ண முடியும் என்னோட பயோமெட்ரிக் அப்படிங்கிறது. எனக்கு அது நம்ம ரீசெண்டாக 2014 ஜெர்மனியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. ஒரு பர்டிகுலர் ஹேக்கர் குரூப் வந்து, ஐ மீன் கேஆஸ் கம்யூனிகேஷன் கிளப் நினைக்கிறேன், சிசிசி, அதுல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜெர்மன் மினிஸ்டருடைய ஹை ரெசல்யூஷன் போட்டோல இருந்து அவங்க ஃபிங்கர் பிரிண்டை ரிப்ளிகேட் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி ஐ திங்க் நிறைய டெக்னிக்கல் ஃப்ளாஸ், மூணு இன்சிடென்ட் இருக்கு ஆக்சுவலி. அந்த மாதிரி 33C3 வந்து அது வந்து ஒரு பெரிய ஹேக்கர் கம்யூனிட்டி, தே டூ செக்யூரிட்டி ரிசர்ச், ரைட். அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் செக்யூரிட்டி ரிசர்ச் கம்யூனிட்டி, அவங்களுக்கு வந்து தே ஹாவ் டு ப்ரூவ் தட் பயோமெட்ரிக்ஸ் நிறைய ஃப்ளா இருக்கு. இந்த ஃப்ளானா பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன்லேயே ஃப்ளா இருக்கு. ஸ்டேட் அந்த சிஸ்டம் கேன் சே இது வந்து ஒரு ஹை டெக்னாலஜி, ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஆனால் டெக்னாலஜியோட காம்ப்ளெக்சிட்டி வச்சு நீ அட்வான்ஸ்மெண்ட்டை நீ ப்ரொப்போஸ் பண்ணுறேன்னா, நீ எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா நீ ஒரு டெக்னாலஜி ப்ரொபோஸ் பண்றியோ அதே அளவுக்கு 33C வந்து அந்த அந்த அந்த கம்யூனிட்டி வந்து ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க. ஜெர்மன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஹை ரெசல்யூஷன் கேமரா வச்சு ஃபிங்கர் பிரிண்ட போட்டோ எடுத்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல மாய்ஸ்சர் அப்ளை பண்ணி இப்ப வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை கெயின் பண்ண முடியும். ஓபன் அண்ட் பப்ளிக், இது வந்து ஒரு கேஸ். இதுக்கு அடுத்தபடியா வந்து உங்க ஐரி ஸ்கேனிங் சேலஞ்ச் வந்தது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இப்ப ரீசெண்டா சாம்சங் S8 ஸ்மார்ட் போன் வந்திருக்கு, அதுல ஐரிஸ் ரெகக்னிஷன் இருக்கு. ஆமா, தே ஹேவ் டன் ஒரு பயோமெட்ரிக்ல பெரிய ரிசர்ச் பண்ணி தான் அதை வந்து போன்ல இறக்கணும் முயற்சி பண்ணி பண்ணாங்க. ஆனா அதுலயே மறுபடியும் 33 இதே கம்யூனிட்டி கம்யூனிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிசிசில மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த போன் ஐரிஸ் நான் எப்படி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதே ஹை ரெசல்யூஷன் கேமரா கண்ணில் போட்டோ எடுத்து ஐஆர் நைட் மோட் எனேபிள் பண்ணி உங்க கேமராவில் போட்டோ எடுத்து அது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த பிரிண்ட் அவுட் கண்ணில் வந்து கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிடுறான். பிகாஸ் கான்டாக்ட் லென்ஸ் ப்ரொவைட் டு மாய்ஸ்சர், ஓகேவா? அந்த மாய்ஸ்சர் வந்து அதுக்கு தேவை. ஸோ அந்த மாய்ஸ்சர் வித் ஐஆர் எமிஷன் இது ரெண்டுமே இருந்தால் போதும், ஆஸ் லாங் அஸ் வந்து உங்க ஐரிஸ் வந்து 75x75 பிக்சலுக்குள்ள இருந்துச்சுன்னா இட் வில் ரெக்கக்னைஸ். ஸோ அது வந்து நீங்கள் பிக்சர் கூடிக்கிறீங்களா அது மனுஷனை கூடிக்கிறீங்களான்னு தெரியாது. பயோமெட்ரிக்ஸ்ல டீப்பாக போனீங்கன்னா தெர் ஆர் டெக்னாலஜிஸ் விச் செக் வெதர் யூ ஆர் லைவ் ஆர் டெட், அந்த மாதிரி பயோமெட்ரிக்ஸ் இருக்கு. ஆனால் ஃப்ராங்காக சொல்லணும், எல்லா பயோமெட்ரிக் ஆராய்ச்சியாளர்னு ஒத்துக்கிறது என்னன்னா, பயோமெட்ரிக்ஸ் இஸ் எ டெக்னாலஜி. அது வந்து இன்னைக்கு இந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்ம அடாப்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரெண்டாவது, வி ஆர் நாட் ரெடி ஃபார் டெக்னிக்கலி, வி ஆர் நாட் ரெடி ஃபார் ட்ரையல். ஈவன் ட்ரையல் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் ரெடி ஆகலை, எந்த நாளுமே ரெடி ஆகலைன்றாங்க. இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபீட்பேக் வந்து நம்ம இன்னும் ஆராய்ச்சியே பண்ணல அப்படின்ட்டாங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரெஜைலான ஒரு சிஸ்டத்தை வந்து இவ்வளோ இவ்வளோ ஃபண்டு பண்ணி பண்ணுறதுன்னா, அப்போ இந்த மாதிரி ஃப்ரெஜிலிட்டியை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான மறுபடியும் இன்னொரு செட் ஆஃப் டெக்னாலஜியும் நிற்காத இப்படி காம்ப்ளீட் ஆகினே போகுதுன்றாங்க பயோமெட்ரிக்ஸை பொறுத்து. இதில் நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு டெக்னிக்கல் ஃப்ளா இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து, அதாவது இதெல்லாம் நான் கிளைம் பண்ண முடியும், புரியுதா? இது வந்து தியேட்டிக்கலாக நான் சொல்கிறேன். நீ ப்ராக்டிக்கலாக நீ வந்து கேட்டால் சொல்லுவாங்க, நீ ப்ராக்டிக்கலாக போய் ரேஷன் கார்டில் வந்து நீ வந்து நீ கிராக் பண்ணிக்காமி அப்படின்னுவாங்க. அது ரேஷன் கடைக்கு போய் உங்களோட ஐடிஸை காமிச்சு நீ வந்து ஏமாற்றி காட்டு அப்படின்னுவாங்க. அதெல்லாம் நான் வந்து கிளைம் பண்ண முடியும், ஏன்னா அதுக்கான ரிசோர்ஸ் நம்மகிட்ட இல்லை. ஆனால் மேத்தமெட்டிக்கலாகவும் மேத்தமெட்டிக்கல் லாஜிக் வச்சு நான் கிளைம் பண்ண அப்படின்னா, எல்லா பயோமெட்ரிக்ஸ் ரிசர்ச்சர்ஸ் நீங்கள் எங்கே வேணால் பயோமெட்ரிக் எடுத்து படிச்சிருக்கோம் கேளுங்க, தேர் ஆர் டூ ஃபேக்டர்ஸ் விச் நோபடி கேன் டினை. அது யூஏடி சிஸ்டம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் இருந்தாலும் சரி, தேர் இஸ் டூ ஃபேக்டர்ஸ் விச் இஸ் கால்ட் அஸ் ஃபால்ஸ் அக்செப்டன்ஸ் ரேட் அண்ட் ஃபால்ஸ் ரிஜெக்ஷன் ரேட். இதில் என்னன்னா ரெண்டுமே மியூச்சுவலி ஆதர்னால, அதாவது ஒன்று இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆதர். ஃபால்ஸ் அக்செப்டன்ஸ் ரேட்னா என்ன அப்படின்னா, இப்போ கணேஷ் இருக்காரு, கணேஷ் வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு 1 கிலோ 25 கிலோ அரிசி கேட்கறாருன்னா, அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் அவர் வைக்கும் போதோ இல்லை ஐரிசி ஸ்கேன் பண்ணும் போதோ தப்பான ஆளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த சர்வீஸ் கொடுத்துருக்கூடாது. என்னோட பேர்ல போய் சுரேந்தர் கேட்டான்னா சுரேந்தர் கொடுத்துருக்கூடாது, அது வந்து ஃபால்ஸ் அக்செப்டன்ஸ் ரேட் ஆயிரும். இன்னொன்று ஃபால்ஸ் ரிஜெக்ஷன் ரேட். ஃபால்ஸ் ரிஜெக்ஷன் ரேட் என்னன்னா, டேட்டாபேஸ்ல இல்லாத ஆளுங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிடுறது. இந்த ரெண்டு பிரச்சனையுமே வந்து மியூச்சுவலி ஆர்த்தங்கள், சரி இது மியூச்சுவலி ஆர்த்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதுல என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் எடுப்போம் இல்லையா. அதாவது சர்வீஸ் வந்து ஆக்சஸ் பண்ணா பரவாயில்ல, ஏமாத்திரம் இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனா சர்வீஸ் கேட்டு வரவங்களுக்கு சர்வீஸ் டினை பண்ணக்கூடாது. ஜஸ்டிஸ்ல வந்து எப்படி இருக்குது, ஜஸ்டிஸ் சுட் நாட் பி டினைடு. அதாவது குற்றவாளி வந்து எஸ்கேப் ஆகிக்கலாம், ஆனா நிரபராதிக்கு வந்து குற்றம் சுமத்தக்கூடாதுன்றதுல ரொம்ப மும்முரமாப்பாங்க. அதை பேஸ் பண்ணி, அந்த பிலாசபி பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃபால்ஸ், அதாவது யாருமே ரிஜெக்ட் பண்ணாதீங்கன்றாங்க. நீங்க அக்செப்ட் பண்ணீங்க, ஏமாத்திரம் என்ன பண்றது அக்செப்ட் பண்ணீங்க, ஆனா ரிஜெக்ட் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அப்போ இடிஐல சம்மந்தம் பற்றி பார்த்தோம், இதே லாகியும் இடிஐக்கும் அப்ளை ஆகும். அப்போது இது ரெண்டுமே மியூச்சுவலி ஆகிறதுனாலதான் நீ என்ன பண்ணுவ, இந்த இந்த ஃபிலாசபி அடாப்ட் பண்ணும்போது யாருமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஃபேக்டரை விட்டுருவ. அந்த ஃபேக்டரை நீ கம்மி பண்ணும்போது ஃபால்ஸ் அக்செப்டன்ஸ் ஜாஸ்தியிடும். அப்போனா என்ன அர்த்தம்னா, மறுபடியும் அந்த டோட்டல் சப்ளை செயின்ல யாரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கோம், ஏமாத்தினா இருக்க போகிறோம். முன்னாடி வந்து ஹியூமன் செயினை வச்சு ஏமாத்திட்டு இருந்தோம், இப்போ டெக்னாலஜிக்கல் செயின் வச்சு ஏமாத்திட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் வி ஆர் ஆக்சுவலி ப்ரொபகேட்டிங் ஃப்ரம் ஹியூமன் கரப்ஷன் டு டெக்னாலஜிக்கல் கரப்ஷன். கரப்ஷனோட மெத்தடை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இதுதான் ரிசர்ச்சர்ஸோட கிளைம், ஃபால்ஸ் அக்செப்டன்ஸ் ரேட் இல்லை ஃபால்ஸ் ரிஜெக்ஷன் ரேட். நீங்கள் எதை ஒன்று கம்மி பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டான ஒன்று ஏறிடும். அதை மாதிரி கண்ட்ரோல் பண்ணோன்னா நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி, அதுக்கான ரிசோர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய ஸ்கேலில் வந்து பண்ணணும்னா, ஈவன் அட்வான்டேஜ் சிஸ்டமே வந்து 6% தான்ன்றாங்க. 2015-14 வந்து மத்தூர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து பத்து சொன்னார் 2014 நினைக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்க. இந்த விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்து இது பண்ணுறதுக்கு பதிலாக எல்லோரும் ரிஜெக்ட் பண்ண முடியுங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எல்லா தப்பான வேலையும் அலோவ் பண்ணுறீங்க. விச் இஸ் யுவர் ரீசெட்டிங் பேக் டு தி ஓல்ட் சிஸ்டம் வித் டெக்னாலஜி. ஓகே, ஸோ பயோமெட்ரிக்ஸ்க்கான ஒரு பெரிய பிரச்சனை அது. ஆமாம், நீ ஐடென்டிஃபை பண்ணாலுமே ரூட் காசினியை வந்து சால்வ் பண்ண முடியல. சரி, இப்போ வந்து இதை நீங்கள் வந்து இதை இப்போ ஆதாரை வந்து சில பேர் வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு குரூப் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, லைக் உஷா ராமநாதன் மாதிரி இருக்காங்க சில பேர். அதாவது என்ன என்ன அவங்களுடைய பாயிண்ட், அதாவது நம்ம ஆதார்ன்ற சிஸ்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா, இல்லை ஆதார் அப்படிங்கிறத டிராபேக்ஸ் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசின பிரச்சனைகள்லாம் எடுத்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் வேற விதமா அப்படிங்கிறதா, இல்லை இதை ஃபைனலாக நம்ம இதை எப்படி தான் பார்க்கறது, இது தேவையா தேவையில்லையா, அப்படி தேவைன்னா எப்படி இருக்கணும், தேவையில்லைன்னா ஏன் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது, இந்த காரணங்களுக்காக இதை ரிஜெக்ட் பண்ணிடலாமா, லைக் இதை வேற ஃபார்ம்ல கொண்டு வந்து இப்போ இவ்வளோ நேரம் பேசின ஃப்ளாஸ்லாம் இல்லாமல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா. அதாவது நான் இதை கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன், சர்வலன்ஸ் வந்து எனக்கு தெரியல, நீங்க நம்பரிங் அப்படிங்கறதே ஒரு ஆன்டி லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டப்போ சர்வலன்ஸ்க்கு கண்டிப்பா நம்பரிங் யூஸ் ஆகதான் போகுது. அப்போ இந்த ஆதார் நம்பரை வச்சுக்கிட்டு சர்வலன்ஸை நீக்க முடியுமாங்கிற கேள்வியே கொஞ்சம் அபத்தமா தான் இருக்கும். பட் ஸ்டில் இந்த கேள்வியை நான் முன்னாடி வைக்கிறேன். ஸோ இதை ஃபைனலா பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இதை அப்போஸ் பண்றவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, இதை வந்து இந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, ஆதார் மாதிரி சிஸ்டமே வரக்கூடாதா, அது எப்படி எப்படி கன்க்ளூட் பண்ணுவீங்க? ஓகே, இங்கே வந்து கிரிட்டிக்ஸோட பாயிண்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிரிட்டிக்கும் வந்து அவங்களோட சப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ்லேருந்து அவங்க ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உஷாராமன் ஆல்சிஸ் தட் இந்த மாதிரி சிஸ்டம் இருந்தால் இட் வில் டிரைவ் ஸ்டேட்டுக்கு வந்து ஓவர் பவர் கொடுக்கும் கட்டத்தில், ஸோ இது வந்து இருக்கக்கூடாதுன்றது அவங்களோட வரும். இது வந்து சுத்தமாக தொடச்சு போட்டுருங்க அப்படின்றாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, அதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கான ஃபர்தர் ஷி ஆல்சோ ஒர்க் இன் பவர் கீழ ஒர்க் பண்ணுறதுல ஷி நோஸ் வாட் ஆர் த அதர் பெதர் மெத்தட்ஸ் அவங்க சொல்கிறாங்க, அதாவது சோஷியல் மெத்தட்ஸ். டோட்டலாக இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சோஷியோ எக்கனாமிக் பிரச்சனையை வந்து வெறும் டெக்னாலஜி வச்சு மட்டும் சால்வ் பண்ணுற கிளைமே வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கிளைமு. தட் இஸ் டெக்னோ யூட்டோபியனிசம், அட்லீஸ்ட் டெக்னாலஜி டிட்டர்மினிசம் நோக்கி நீங்கள் நவுந்து போறீங்க. தட் இஸ் ஒய் டெக்னோக்ராட்ஸ்லாம் உள்ளே வராங்க. இந்த டெக்னோக்ராட்ஸுக்கு வந்து லா படித்தாலுங்களோ எக்கனாமிக் படித்தாலுங்களோ சோசியாலஜி படித்தாலுங்களோ வேணான்றாங்க. விச் இஸ் வெரி கிளியர் தட் டெக்னாலஜி மட்டும் வச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு அவன் எடுப்பேன். இந்த மாதிரி சுனில் அப்ரஹாம் டேக்ஸ் இஸ் ஓன் ஸ்டாண்டு. அவர் வந்து சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வேலன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி பாயிண்ட்டை சொல்லிட்டு, பட் ஹி ஆல்சோ ஸ்டேட்ஸ் லீகல் பிரச்சனை நிறைய இருக்குதுங்க. ஆனால் அவரோட ஸ்டாண்ட் என்னன்னா, டெக்னிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லும்போது இதில் இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நீங்களே செல்ஃப் பேலன்ஸ் பண்ணி பாருங்க, இடிக்கல செலவு பண்ணணுமா, இது பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அந்த ஆல்டர்னேட்டிவ் நோக்கி நம்ம ஏன் போக மாட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. அதில் இந்த டெக்னாலஜி வந்து எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து மாத்தரும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கர்னல் மேத்யூஸ் வந்து சொல்லும்போது அவர் கொஞ்சம் எக்கனாமிக்ஸும் அவர் கொஞ்சம் நேஷனல் செக்யூரிட்டி பாயிண்ட்டும் ஆட் பண்ணுறது. ஜான் ரேஸ் வந்து சொல்லும்போது டோட்டலாக எம்என்ரேகாவை எப்படி ஸ்பாயில் பண்ணுது, பென்ஷன் ஸ்கீம்ஸ் எப்படி ஸ்பாயில் பண்ணுது, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் ஸ்பாயில் பண்ணி ஒரு எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்னு பார்க்க முடியும். ஸோ இதனால் ஒவ்வொரு கிரிட்டிக்கு பற்றியும் எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அதை நான் சொல்லிக்கலாம். அதையும் தாண்டி நான் ஃபர்தராக அனலைஸ் பண்ணது என்னென்னா, we have to think about the three dimensions. One is technical perspective, economic perspective, இன்னொன்று வந்து சோசியல் பெர்ஸ்பெக்டிவ். டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து பார்க்கும்போது இல்லை இதெல்லாம் ஃபிளா இருக்குது ரீசனாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பிரச்சனையாக எடுத்துக்கோன்னா ஐடென்டிஃபிகேஷன் கேன் பி டன் எய்தர் பை பிளெயின்லி என்க்ரிப்ஷன் டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சு ஒன்று பண்ணலாம், இல்லை பயோமெட்ரிக்ஸ் ஒன்று பண்ணலாம், இல்லை நாளைக்கு வந்து வேற ஏதாவது டெக்னாலஜி வந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணலாம். ஸோ டெக்னாலஜி இஸ் ஆல்வேஸ் பீங் அப்டேட்டட், அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணினே இருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா நீங்கள் ஒவ்வொரு டெக்னாலஜி இன்னொரு டெக்னாலஜி அப்டேட் ஆகும்போது ஐடென்டிஃபிகேஷன் ஸ்கீம்ஸ் ஆஸ் டு கிரியேட் எ சோஷியல் அவலான்ச்சு. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டெக்னாலஜி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் தாவறீங்க அப்படின்னா ஜனங்க எல்லாரும் அது மாறணும், அது பெரிய டைம் ஆகும். ஸோ நேச்சுரலி வந்து இன்னைக்கு வந்து நம்ம பயோமெட்ரிக்ஸ் வச்சு பண்ணாலுமே நாளைக்கு வேற பெட்டர் டெக்னாலஜி வந்து அது நீங்கள் தாவ போகிறீங்க அப்படின்னா அப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இன்னைக்கு யூரி என்ன கிளைமெண்ட், நீங்கள் ஒரே ஒரு வாட்டிக்கு மட்டும் வந்து கயிறு அகைன் பண்ணி கொடுத்து போனீங்கன்னா போதும், நீங்கள் வாழ்நாள் முழுக்க இன்னொரு வாட்டி நீங்கள் என்ரோல்மெண்ட்டே பண்ண வேணாம். விச் இஸ் ஃபண்டமெண்டலி கான்ட்ரடிக்டரி வித் பயோமெட்ரிக் இட் செல்ஃப். பயோமெட்ரிக் தியரியே பயோமெட்ரிக் ப்ராக்டிக்கல் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா கைரேகை வந்து மாறிக்கிட்டே இருக்கும், கைரேகை அழிஞ்சு போயிடும், கைரேகில் மார்க் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கண் வந்து ஏஜ் ஐன இருக்கும்போது ஐரிஸ் மாறும், ஸ்ட்ரக்சர் மாறும், கண் யாருன்னா வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அப்போ வந்து ஐரிஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது டெக்னாலஜிக்கெலாம். இது வந்து டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். இதே மாதிரி எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பேசி ஆகணும். ஏன்னா பைலா யூஏடி வந்து என்ன சொல்லுதுன்னா நாங்கள் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, இது வந்து பியூர்லி வாலண்டரி மெக்கானிசம். ஸோ நாங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணால் வி ஆர் பீயிங் ரூடு, வி ஆர் பீயிங் சோ மச் பேட்ரியார்கல், அந்த மாதிரி நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படல. நீங்கள் வாலண்டியராக நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்கும் யூ ஷால் ஷோ அதர் ஐடி கார்ட்ஸ் டு ஷோ அண்ட் ஷோ என்டைட்டில்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இருக்காங்கன்னா கிடையாது. நீங்கள் சிம் கார்டு அங்கே போனாலும் சரி, ரேஷன் கார்டில் போனாலும் சரி, நான் மூச்சு குட்டி பேஷண்ட்டாக இருக்குது, இது வந்து நீங்கள் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட் சொல்கிறது கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு மேலே இருக்கிற ஆள் சொல்லிட்டாங்கன்றதால நீங்கள் பண்ணணும்னு மூச்சு குச்சி பேசினாலுமே கடைசியாக வந்து என்னோடய ஆதார் கார்டையோ ஆதார் நம்பர் கூட வாங்க மாட்டாங்க, ஆதார் கார்டு கொடுத்தா தான் வாங்குறாங்க. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது ஆதார் பற்றி, நான் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஸோ கொடுத்துட்டு வந்தால் தான் வந்து அவங்க அதை ஒத்துக்கிறாங்க, விச் இஸ் ஏ எக்கனாமிக் மேண்டேஷன். இங்கே வந்து இந்த எக்கனாமிக் மேண்டேஷன் தான் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் வந்து என்னை வந்து புஷ் பண்ணுது, இங்கே வந்து ஸ்டேட் புஷ் பண்ணணும்னு பண்ணல. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த பப்ளிக் சர்வீசஸ் ஸ்கீமுக்கெல்லாம் என்ன மைண்ட் செட்னா யூனிக்காக ஒருத்தனை ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே நான் அவனுக்கு வந்து பெட்டராக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவேன், இது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ரெண்டாவது யூஏடி ப்ரப்போசலில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா ஏன் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ சப்போர்ட் சொல்லலாம், நான் வி ஷால் கோயிங் டு ஐடியல் ஸ்டேட்டு, மன்மோகன் சிங்கோ மோடியோ வந்து எல்லாருமே வந்து ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு குட் இன்டென்ஷனில் பார்க்கும்போது அந்த குட் இன்டென்ஷனாக தான் யூஏடி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ ஃபண்டு ஒதுக்கணுமான்னு கேட்குறாங்க. அப்போ யூஏடிஐ என்ன சொல்லுது அப்படின்னா, சார் நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ ஃபண்டுலாம் தரணும்னு அவசியம் கிடையாது, எனக்கான செர்டைன ரிசோர்ஸஸ்க்கும் ரெகுலேஷன்ஸ்க்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த ஃபண்டு நாங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுவோம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அது எப்படிடா பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது தான் பப்ளிக் சர்வீசஸ் ஸ்கீம்லாம் யூஏடி மூலமாக வந்து ரூட் ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே நடக்கிற ஃப்ராடை தடுக்கிறதால தே ஆர் சேவிங் தேர் மணி, அந்த சேவ் பண்ணுற மணியை வந்து எங்களுக்கு ஃபண்ட் பண்ணுங்க போதுன்ட்டாங்க. ஸோ ஃபர்தராக ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் தியரிட்டிகலி ஜீரோ அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ காஸ்ட் வந்து கிடையாது, ஆனால் பெனிஃபிட் இருக்குது. அந்த பெனிஃபிட் எங்கன்னு வருதுன்னா பர்டிகுலர் பப்ளிக் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து காசை சேவ் பண்ணுறாங்க. அந்த விரையம் ஆகாது, இனிமேல் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சேவ் பண்ணுற காசு தூக்கி எங்களுக்கு கொடுங்க, அது எங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி போதுன்றாங்க. விச் இஸ் ஒய் கவர்மெண்ட் இன் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டட் இந்த இந்த இதை லிபரேஜை எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த பப்ளிக் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, இப்போ யூஏடி கண்டிப்பாக தேவை அப்படின்ட்டாங்க. தேவைன்னும் போது எப்படி தேவைன்றாங்க, ஏன்னா இப்போ அவங்களுக்கு சேவிங் யூஏடி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எங்களோட சர்வீசஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காசு சேவ் ஆகும், ஓகேவா? ஸோ எப்படி சுற்றி பார்த்தாலும் அந்த எக்கனாமிக் பாயிண்ட்டை முன்னாடி வச்சு பார்த்துட்டாங்க. அது ஃபினான்ஷியல் லாபத்தை முன்னாடி வச்சு பேசும்போது தேவையில்லாத செலவை கம்மி பண்ணி பார்க்கலாமே, இது ட்ரை பண்ணுறதுலாம் தப்புன்னு சொல்லி ஒன்ஸ் அதை வந்து அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா த கீப் ஆன் புஷிங் தட். ஏன் அப்படின்னா அந்த 100% நீங்கள் சேவ் பண்ண முடிஞ்சாதான் யூஏடி யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் எப்போ இருந்தனா நீங்கள் 100% சேவ் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு யூஏடி யூஸ் பண்ண போறீங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து பர்மிஷன் வாங்குறாங்க. வாங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து நாங்கள் இதுக்கு எந்த காசு வாங்கல, நாங்கள் எங்களுக்கு எங்களோட சேவிங்ஸ்லேருந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டை அதை நாங்கள் ஃபண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போது ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிஜனை நீ புஷ் பண்ணால் மட்டும்தான் இந்த சிஸ்டத்தில் வந்து அவனை சேர்த்து முடியும். வாலண்டியராக வச்சிருந்தா அந்த சிஸ்டம் வச்சுக்க மாட்டான், அப்போ அந்த வந்து கோஸ்டியோ யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியலனா காசு சேவ் பண்ண முடியாது. ஸோ நேச்சுரலாக எப்படி போயிட்டு நீ அவனை கட்டாயப்படுத்தி உள்ள சேர்த்தாதான் கோஷ்டியும் பேச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். கோஷ்டியும் பேச்சு ஐடென்டிஃபை பண்ணாதான் நீ காசு சேவ் பண்ண முடியும். காசு சேவ் பண்ணாதான் யூஏடிஐ ஃபண்ட் பண்ண முடியும். யூஏடிஐ ஃபண்ட் பண்ணாதான் நான் மறுபடியும் யூனிக் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு ப்ராப்பராக சர்வீஸ் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு விஷய சைக்கிளை அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த விஷய சைக்கிள் பார்த்தீங்கன்னா செமகாமடியாக இருக்குது. இந்த விஷய சைக்கிள் செட்டப் பண்ணிட்டு இப்போ அதை விட்டு வெளியே வர முடியாது. யார் வெளியே வர முடியாதுன்னா ஜனங்க வெளியே வர முடியாது. இதுக்கு இனி இந்த ஒரு செட்டப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த செட்டப் விட்டு வெளியே வர முடியாததால கீப் ஆன் ஆஸ்கிங், வி கீப் ஆன் கிவிங் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டுனே இருக்கும். எல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எக்கனாமிக் மேண்டேஷன் தாங்க, இது ஒரு பொருளாதார கட்டுப்பாடு, சுமையை அவங்க மதிப்பு நாங்கள் வந்து திணிக்கிறோம். இது ஏன் திணிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரைவசி பற்றி பேசிடுற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பசியால் வாடி சேர்த்து போகிறாங்க. இது வந்து எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ். இதே மாதிரி சோசியல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. சோசியல் பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து இந்த சர்வைலன்ஸ் மாதிரியான விஷயம், இந்த சர்வைலன்ஸ் எப்படி சோசியல் ஸ்பியர்லையும் அந்த பர்சனல் ஸ்பியர்லையும் அடி வாங்குது. ரெண்டாவது இந்த டோட்டல் சிஸ்டம் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் வந்து ஏன் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக கொண்டு போகிறாங்க, இதால் வந்து சோஷியல் அட்வான்டேஜ் என்ன, சோஷியல் இம்பேக்ட் என்ன இருக்கும், இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குன்றத பற்றிலாம் வருது. சரி, நாளைக்கு இதை நான் கொண்டு போய் நல்லா ஒரு நல்ல சிஸ்டம் அப்படின்னா, இது எக்ஸாம்பிளாக காட்டி காட்டி வந்து மற்ற ப்ரோக்ராம் வந்து வர ஆரம்பிச்சிடும். விச் இஸ் ஒய் ஆல் தி கிரிட்டிக் வந்து பயப்படுறதா தான். இது வந்து ஒரு பெட்டர் சிஸ்டமாகவே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி பிஆர் பண்ணி இதை ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா, இது மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதை மேனேஜ் பண்ணுறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இல்லை சிவில் பார்ட்டிசிபேஷனை ஒத்துக்க மாட்டாங்க. சிவில் சொசைட்டி எது சொன்னாலுமே வந்து ஒத்துக்கிறதே கிடையாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சென்டர் ஃபார் இன்டர்நெட் சொசைட்டி ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஹான்ஸ் வெர்கியூ மேத்யூன்னு ஒருத்தர் இருக்காரு, வெர்கிஸ் மேத்யூ. அவர் வந்து யூஏடியை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் வந்து அஃபண்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து கொடுக்குற டேட்டாக்கும் ரியாலிட்டிக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க வந்து ப்ராபபிலிட்டியை வந்து வெறும் பிளின் ப்ராபபிலிட்டியை எடுத்து போட்டுக்கிறீங்க, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எடுத்துக்கவே இல்லை. அப்போ மேத்தமெட்டிக்கலி டிசைன் ஃப்ளா. முடிஞ்சா உங்களை நம்பர் ஓப்பனா நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்றாரு, அது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சோஷியல் ஸ்பியர்ல சேர்த்தேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சாலே வந்து நீங்க ஒரு ஸ்டேட்டோ விச் பால் சென்டர் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சோஷியல் ஸ்டடிஸ் தான் எடு முடித்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் பெர்ஸ்பெக்டிவும் தேவை. ஸோ இதுல வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் வராங்க. இதுதான் எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஜான் ரேசன் வந்து இதை தடுத்து அவர் வந்து போராடுறாரு. லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து உஷார் நம்பினார். இன்னொரு பக்கம் டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து டெவலப்பர்ஸ் நிறைய பேர் உள்ள குதிக்க ஆரம்பிச்சாங்க. போர்ச்சிகான்ல ஒருத்தர் வந்தார் அவரு, அதுக்கப்புறமா கிரண் ஜோனால் கூட, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு. இப்போ அந்த லீக்கேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சாரு, அதை டேட்டா பேஸ் என்ன லீக் ஆகுது அதை கண்டுபிடிச்சாரு. எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் சோசியல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்தும் இந்த டெக்னாலஜிஸ் வந்து இன்னும் அதிகமாக உள்ள போகல. ஏன் உள்ள போகலாம்? இது ரெண்டு பேருக்கு ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, டெக்னாலஜி இருக்காங்க வந்து ஆதாரை வந்து அப்போஸ் பண்ணி பேசினாலே ஆன்டி டெக்னாலஜின்னு ஒரு லேபிள் குத்தி போடுறாங்க. அதாலே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதார் பற்றி பேசுறதுக்கான ஒரு ஒரு ஒரு ஃபியர், ஒரு எனர்ஜியா வந்து இருக்குது. அந்த அது ரெண்டு எப்போ கிளியர் ஆகும்னா, டெக்னாலஜி பண்றவங்க டெக்னாலஜியில இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க வந்து இந்த ரெண்டுத்தை பத்தியும் கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுல எக்கனாமிக் மேண்டேஷன் ஏன் கிரியேட் ஆச்சு, அது அதுல பெரிய கான்ஸ்பிரசி எதுவும் கிடையாது. இட் இஸ் கான் டு தட் ஸ்டேட். அப்புறம் இதுல வந்து சோசியல் மேண்டேஷன் ஏன் கிரியேட் ஆச்சு, அந்த அதையும் அதை நோக்கி ஏன் போனோம். இதை வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா, இதே டெக்னாலஜிஸ் வந்து அதுக்கும் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண முடியுன்றதுதான் இங்க எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா அது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக போயிடுச்சு, பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளமாக போயிடுச்சு. அப்போ வந்து டெக்னாலஜிக்கு அல்டர்னேட்டிவ் கொடுத்தாங்க. ஆனால் அந்த அல்டர்னேட்டிவ் மட்டும் டெக்னாலஜிலேருந்து வராது. அந்த அல்டர்னேட்டிவ் வந்து சோஷியல் இன்னோவேஷன் இருந்தோம், எக்கனாமிக் இன்னோவேஷன்லேருந்து மட்டும்தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். டெக்னாலஜி கேன் ஜஸ்ட் சப்போர்ட். நம்ம இன்னதான் ஒரு காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜி கிரியேட் பண்ணாலுமே எக்கனாமிக் இன்னோவேஷன் அண்ட் சோஷியல் இன்னோவேஷன் தான் கடைசி அந்த பிரச்சனை சால்வ் பண்ண போகும். ஓகே, ஐ திங்க் நான் வச்சிருந்த பேசிக் குவெஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதாவது ஆதார்னா என்ன, ஐடென்டிஃபிகேஷனுடைய தேவை தான் என்ன அப்படிங்கிற மாதிரி, ஆதார் வந்து எப்போ கன்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டைம் லைன் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இதை யார் ட்ரைவ் பண்ணுறாங்க, அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது நந்த நிலகிரி இந்த மாதிரி சில ஆட்கள் ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்களும் போர்டில் சர்வ் பண்ணல, அவங்க வந்து வாலண்டியராக இருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் தேவையா தேவையில்லையா அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல பேசும்போது ஒரு சில கிரிட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தேவையில்லை அப்படின்றாங்க, ஒரு சில கிரிட்டிக்ஸ் வந்து இல்லை இதை வேறு மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அல்டிமேட்டாக வந்து பயோமெட்ரிக்ஸுக்கு இன்ஹெரண்ட் ஃப்ளாஸ் இருக்குது. நம்பரிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக சர்வேலன்ஸை தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து பொட்டன்ஷியலாக கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல நம்ம எடுத்து இதை பண்றது வந்து, அதுவும் ரிசர்ச்சர்ஸுடைய டேட்டா சொல்றத வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இது இன்னும் பயோமெட்ரிக்ஸே இன்னும் ப்ராப்பரான சிஸ்டமா இல்லாதப்போ இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது ஒரு பெரிய சிக்கலா தான் தெரியுது. ஓகே கணேஷ், என் க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Just got to know from what he said. ஓகே அசாசின், ஏதோ ஒன்று அப்டேட்டாக இருந்ததுன்ற எனக்கு கேளுங்க, எது அப்டேட்டாக இருந்து சொல்லுங்க, அதை காங்கிரீட் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அசாசன்ட் வந்து மைக் ப்ராப்பராக இல்லை, அதனால டைப் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். மணிராஜ், ஓ சரி சரி சரி, அப்படியே கொஸ்டின் பண்ணுறதும் பண்ணுங்க. எந்த விஷயம் அப்டேட்டாக தோணுச்சுன்னு சொல்லுங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் காங்கிரீட்டாக.